సత్సవంశకలశోషదిగల్పవృక్షం శ్రీవాసలక్ష్మణూరిసుతం సుశీలం శ్రీవాసమ్యమిగవపదార్థభృంగం క్షీరాకలాద్యపురమహమాశ్రయామి శ్రీశైలవంశోద్భవసవమయాదిరా నారాయణార్యాప్తమస్తబోధం తత్వోక్తమీడే వరదాద్యసూనం ఆజ్ఞం మునే యజ్ఞవరాహవర్యం పితామహస్యాపి పితామహాయ ప్రాతేరసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. దిశంతు మే దేవ సదా త్వదీయా దయాతరంగానుసరాః కటాక్షాః శ్రోత్రేషు పుంసాం సంశరంతీం సరస్వతీం సంశ్రితకామధేనుం దేవాధినాశకమలాపతనేటపూర్వాం దీప్తాంతరాం కులభూషణాసంఖ్యై రామానుజ ప్రకృతి పరిపూషితాగ్రాం గోత్రేం జగంతి గురుపంక్తి మనం ప్రపద్యే. వందే సంయమినాం సురంధరహనుమాన్ సగారద్రుహా పంసాం పరిపంచినాం నిదృశారుంసాన్ అంధానయ దత్తం యేన దయా సుదాం మునిధినా పీత్వా విశుద్ధం పయః కాలేన కరిశీల కృష్ణజలతరా కాంక్షాధికం వర్షతి. జీవనం జగతాం జీయాత్ కిమప్యపహత స్పృహం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాయం మహ పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితామాచారిణ శృణ్వన్ రామకథానాదం కోణయాదివరాంగతి యత్విమన్ సతతం రామచరితామృతసాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాదేత సమకల్మషం గోష్పదీకృతవారాశిం అశకీకృతరాక్షసం రామాయ మహామాలారత్నం వందే విలాత్మజం మనోజమం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం గరిష్టం వాతాత్మజం మానరూపముఖ్యం శ్రీరామదూతం శిరదా నమామి. ఎత్ర ఎత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర వితమస్తకంజలి బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం. వేదవేద్యే వరే పుంసి జాతే దశరథాత్మదే వేద ప్రాచే దుసాదాసీ సాక్షాత్ రామాయణాత్మన. ఉయరమేదరు దుంబయింబ వినగలాయవయల్లమనాయ్ ఉయర నింద్రదోరు సోదియాయ్ ఉలయేణుం డూమిందాందన్నై అయరవాంగ నమంతమ కరుణంజినై అచ్యుదన్ తన్నై దయరదర్కు మహంతన్నయన్రి మట్టిలేన్ కజమాగవే పారావార పయోగి శోషణకళా పారీణ కాళానల జ్వాలాదాల విహారహారి విశిక వ్యాపార గౌరక్రమణ సర్వావస్థ చరిత్రపన్న జనతా సంరక్షణైక ప్రతి ధర్మో విగ్రహవాన ధర్మ విరతి ధన్వీత సంవీతన సంత శ్రీరంగ పుచ్చీశ చరణత్రాణ శేఖరా జయంతి భువనత్రాణ పదం గజరేణవ భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రసమోదాహరణాయ ప్రతిభాజ యదుపజ్ఞాతేణ పృథివ్యాం ప్రసితో రాఘవ పాదుకా ప్రభావ కొత్తలరుగోం సురిగుడల్ కైకే సుల్లాలు సొన్నహరం దురందు దురగ్గం గదన్నై పత్తియుడై గుహంగడత్త వనం పోయ్ పుక్కు పరదనిస్తు పాదుకమం అరసు నీందు சித்திரகூட திருந்தான் தன்னையின்று தில்லைநகர் திருச்சி திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற திருநிலத்தார் கிமேவர் நேர் ஒவ்வாறு தானே. குசலவாழ் ராமாயணத்தை காணம் பண்ணிட்டு வந்துருக்கா. நேதி பரியந்தம் குகனோட சக்கியம் ஏற்பட்டதை கானம் பண்ணான். இன்னைக்கு மேற்கொண்டு கதையை கானம் பண்ண போறா. அடுத்த நாள் பார்த்தால குகனோட இன்னைக்கு ராத்திரி சிங்கிவேரபுரத்திலேயே பெருமாள் இருந்த ராத்திரியில படுத்துக்கிறதுக்காக கல்லு மண்ணு கல்லு சேர்ந்திருக்கக்கூடியதான தரையை காமிச்சான் குகன். அங்கதான் படுத்தப்பேன்னு சொல்லி ராமன் வந்து ராமனும் சீதையும் படுத்துண்டா. ராத்திரியெல்லாம் லக்ஷ்மணனும் தூங்கல குகனும் தூங்கல, ரெண்டு பேரும் ராம குணங்களையே பேசிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலத்தால விழிஞ்சது. விழிஞ்சதுக்கு அப்புறம் சுமந்திரரும் கூட தான் இருக்க. சுமந்திரன்றவர் தசரதனோட ஒரு மந்திரி, தேரும் ஓட்டுவார். அவர் ராமன் கூடவே தான் இருக்க, தேரோட்டி வந்திருக்காரு, அதனால ராமனோடையே இருக்க. அவர் வந்து என்ன நினைச்சிருக்க, ராமனை விட்டு நம்ம போகவே போறது கிடையாது, நாமளும் ராமனோட 14 வருஷம் இருக்க போறோம்னே நினைச்சிருக்க. அவருக்கு தெரியாது இனிமேல் ராமனுக்கு தேர் தேவையில்லை அப்படிங்கறது அவருக்கு தெரியாது. அதனால அப்படியே நினைச்சுட்டே இருக்க, ராமனோடய இருந்துருவோம் அப்படின்னு. அன்னைக்கு காலத்தாலும் சட்டுன்னு அவருக்கு தோணிட்டு, இதுக்கு மேல மனத்துக்கு காட்டுக்கு போற நதியை தாண்டணும், கங்கை நதியை தாண்டணும், தாண்டி போறதுக்கு தேர் தேவை உபயோகப்படாது, இனிமேல் தேருங்கிறது தேவை கிடையாது, தேர் தேவை இல்லைனாலே தேரோட்டியும் தேவை கிடையாது, அப்ப என்ன பண்ண போறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கே ராமன் சொல்ற, சுமந்திரா சீக்கிரம் புனரேவயாகி ராஜ்ஞ சகாஷே பவசா பிரமத்தா. சுமந்திரரே, நீங்கள் அப்பா கிட்ட சீக்கிரம் போங்கோ, அப்பா வந்து ரொம்ப தவிச்சுட்டு இருப்பா, எங்களை பத்தினா சொல்லுங்கோ, நீங்க உடனே கிளம்புங்கோ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ராமர் சுமந்திரர் கிட்ட சொல்ற. சுமந்திரருக்கு பல பல கண்ணில் தண்ணீர் வந்துருக்குது, ஏன்னா ராமன் விட்டு போக போறோமோ அப்படின்ற மாதிரியான நிலைமை அவருக்கு. சுமந்திர சொல்ல, திருத்திய வசலா திஷ்டந்தம் கர்த்தபுத்திரகதே பதி பக்தம் திருத்தியம் ஸ்திரம் ஸ்தித்யாம் தொம் நாம் காத்துமருகதி. திருத்திய வசலா, வேலைக்காரர்கள்கிட்ட அன்பா இருக்கிறவர் ராமன், அப்படி அன்பா நடத்துறவர், அப்பேற்பட்டவர், அப்படி கூப்பிடுற வேலைக்காரர்கள், வேலைக்காரர்கிட்ட அன்பா இருக்கிறவர் சுவாமி, நீர் என்ன போய் கூட வராத ராஜா கிட்ட போன்னு சொல்வேறே, என்ன நீர் அப்படி ஒதுக்கக்கூடாது, ஏன் அப்படின்னா நான் வேலைக்காரன்றதுனால என்னை ஒதுக்கக்கூடாது, நான் அவங்களோட பக்தன், பக்தன் சுவாமி இல்லாம எங்க தனியாவா இருப்பான், அதெல்லாம் இல்லை, நான் அவங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். திருப்பி ராமன் உடனே பேசுற, ஜானா ஜானாமி பரமான் பக்தின் இதே திருத்தியவத்தலா, உன்னோட உன்னோட பதிக்கு, அதாவது உன்னோட யஜமானன் மேல நீ எவ்வளவு பக்தியா இருக்கன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி அவர் சுமந்திர திருத்தியவத்தலான்னு கூப்பிட்டார், ராமன் பர்த்திருவத்தலா அப்படின்னு கூப்பிடுற. அது அது ரொம்ப விசேஷமா இந்த ரெண்டு பதங்கள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சுமந்திரர் கிளம்புறதுன்னு இப்படி திருப்பி தேரை பார்த்த, தேர்ல குதிரைகள்லாம் இருக்கு, அந்த குதிரைகள்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ராமன் போக போற திசையை நோக்கி இப்படி மண்டைய மண்டைய ஆட்டித்தான், ஆட்டுறது மட்டும் இல்லாம தரையை கீறுறதான், என்ன ராமனோட அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ராமனை பண்ண, மனுஷியாளுக்கு மட்டும் இல்ல உயிருள்ள ஜத்துக்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமும் ராமனுக்கு எப்படி ராமனோட அன்பால மயங்கி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்ற இந்த சுமந்திர பார்வோ, இந்த குதிரைகள்னா உங்களோட இருந்ததுன்னா நல்ல கதியை அடையும், பரிசனையாம் கரிஷ்யந்தி பிராப்தியந்தி பரமான் கதி, உங்களுக்கு கைகரியம் பண்ணா மோட்சம்ன்ற ஒரு பெரிய செல்வத்தை அடையும் இந்த குதிரைகள்னா, அப்ப இந்த குதிரை அப்படியான இந்த குதிரையை அழிச்சுட்டு போங்கோ. அப்படி குதிரையை அழிச்சுட்டு போறச்சே குதிரையை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேணுமோ இல்லையோ அதுக்காகவே என்ன அழிச்சுட்டு போங்கோ அப்படின்னு சுமந்திரர் கெஞ்சர, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சர்க்கம் பாராயணம் நினைச்சேவே. சுமந்திரர் கேட்கிற, உங்க அம்மாவுக்கு ரெண்டு வரம் கொடுத்தீங்கல்ல ராமா, நீ அம்மாவுக்கு ரெண்டு வரம் கொடுத்த, அந்த மாதிரி எனக்கும் ரெண்டு வரம் கொடுறேன் அப்படி, என்ன வரம் என்ன நீ கேட்க போற அப்படின்னா, பவமே பிரத்யமந்தரா, ஒரு வரம் எப்பவுமே நான் உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு. சரி, ரெண்டாவது வரம் என்னன்னா, எப்பயுமே என்னோட நீங்க இருக்கணும், உங்க கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு வரத்தை எனக்கு கொடுங்கப்பா கொடுங்கோல அப்படின்னு கேட்கிற, பக்தியில பேசுற சுமந்திர. பேசின உடனே, இல்லப்பா நீ கிளம்புறதுதான் சரியா இருக்கும், நீ அப்பா கிட்ட போய் இங்க என்ன நடந்ததுன்றத சொல்றதுதான் அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்ப, அதனால நீங்க அங்கதான் போனோம்னு சொல்லி ராமன் சொன்ன சொல்லிட்டே இருக்கே சொல்லிட்டு ஒரு படகு ஏற்பாடு பண்றான் முகன். அந்த படகுல கங்கை கரையை தாண்டி அந்த கடைக்கு போனோம், சீதை ராமன் லட்சுமணன் எல்லாம் உட்கார்ந்தா, குகனும் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வரான். அப்போ வர வரைக்கும் அவர் நின்றுட்டே இருக்காரான் சுமந்திர, ஏன் அப்படின்னா இப்ப திடீர்னு நடு கங்கையில இருக்கிறதே ராமனுக்கு தோணிடுது, சரி சுமந்திரம் வந்துட்டு தான் போட்டோமே அப்படின்னு யோசிச்சு இப்படி கையை கீழே அசைச்சு கூட்டுட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படின்னா, என்ன பண்ணுவோம்னா கங்கையில குதிச்சுடுவேன் நானு, எனக்கு நீச்சல் தெரியறதே தெரியல, குதிச்சுட்டு கரை அந்த போட்ல ஏறிடுவேனே நானு அப்படின்றதுக்காக நின்றுட்டே இருக்க இந்த கடையிலேயே. அப்புறம் குகன் வந்த கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தொட்டாரம் சுமந்திரர், அப்பதான் அவருக்கு இந்த இகலோகத்துல நாம இருக்கோம் இங்க இருக்கோம் அப்படிங்கிற நினைவே வந்துதான். அது வரைக்கும் ராமஸ்மரணையிலேயே இருந்தார் சுமந்திரர். சுமந்திரர் கிட்ட குகன் சொல்லலாம், கொஞ்ச நாள் இங்க விசிராந்தி எடுத்துட்டு சிங்கிபேரபுரத்துலயே இருந்துட்டு கிளம்பலாமே அப்படிங்கிறான். இல்லப்பா அப்படின்லாம் இல்ல, ஒண்ணு இருந்தா ராமனோட இருக்கணும், ராமனோட இல்லைன்னா ராஜாவோட இருக்கணும் தசரதனோட, நான் இங்க இல்லப்பா அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவர் சுமந்திரர் கிளம்பிட்டாராம். இப்போ தசரதர் கிட்ட போய் சொன்னோங்கிறதுக்காக கிளம்புற தேர் அவர் ஓட்டல, பழக்கத்துல இந்த குதிரைகள்லாம் அயோத்தியாவுக்கு நகர்றதான், சரி காத்தாலையில போனா மக்கள் எல்லாம் மூச்சின் இருப்பா, எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும், வேண்டாம் நம்ம ராத்திரியா போவோம்னு சொல்லி ராத்திரியில போற, ராத்திரியில எல்லாம் தூக்கி இருப்பா இருட்டா இருக்கும், சரி நம்மள யாரும் பார்க்க மாட்டான்னு அவர் நினைச்சிட்டு இருக்க. ஆனா போனா சுமந்திரம் அபிதாவம் தகா சதசோ சகசிரசாமி தூங்கிட்டு இருப்பான்னு இவர் நினைச்சார், யாருமே தூங்கல. சுமந்திரர்கள் அந்த பேரை திருப்பி மக்கள்லாம் சூழ்ந்துட்டா, சூழ்ந்துட்டு எங்கப்பா ராமன் இருக்கான், ராமன் என்ன பண்றான் எல்லாத்தையும் சொல்லுங்கள், சுமந்திரர் நீங்க தான் கடைசியா ராமரை பாத்தீங்கோ என்ன ஆச்சு என்னன்னு எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேரை சுத்தத்தை சுத்தி போட்டாலும் அப்படி சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. இவாளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு பதில் சொன்னார், ரெண்டு பேருக்கு பதில் சொன்னார், ஆயிரம் பேருக்கு என்ன பதில் சொல்றது. அதனால தான் பாட்டுக்கு அரண்மனை தசரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போற, போய் தசரதன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறச்சவே கௌசல்யா அம்மா சொல்றா, தசரதன் கிட்ட சொல்றா இந்த மாதிரி சுமந்திரர் வந்திருக்க அப்படின்னு உடனே அவர் வந்து அப்பதான் அவருக்கு பிரஜையே வந்துதான், மயக்கமா இருக்க ஒரு அப்செட்ல இருக்க பையனே போயிட்டான் அப்படின்னு காட்டுது. அப்ப எழுந்து கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா எனக்கு மொத்தத்தையும் சொல்லு. அசிதம் சைதம் புத்தம் சூதா ராமஸ்ய கீர்த்தைய, என் பையன் என்னப்பா சாப்பிட்டான், என் பையன் என்ன என்ன பண்றான், என்ன எங்க தங்குறான், எல்லாத்தையும் எனக்கு சொல்லுப்பா. அதை கேட்டு அந்த கதையை கேட்டாலும் நான் குழைச்சு கிடப்பேன் அப்படிங்கிற சொன்ன ராமன் மூணு பேர் ராமன் லக்ஷ்மணன் சீதை இவாள்லாம் என்னென்ன சொன்னான்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு தசரதர் கேட்கிறார். ராமன் என்ன சொன்னார்ன்னா, ராமன் உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார், அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் நான் ராமன் தெரிவிச்சேன்னு சொல்லு அப்படின்னு முதல் விஷயத்த சொல்ற. அப்புறம் அப்பா கவலைப்படுவா, நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லாதீங்கோ, நாங்கெல்லாம் இங்கே காட்டில் சௌக்கியமா இருக்கோம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு நமஸ்காரம்னு தனியாக சொல்லுங்கோ, எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா என்னை பற்றி, எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம்னு சொல்லுங்கோ. பரதனுக்கு சீக்கிரமாக பட்டாபிஷேகத்தை பண்ணிட சொல்லுங்கோ, பரதன் இங்கே வந்துட்டான்னா எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். சரி லக்ஷ்மணன் என்னப்பா சொன்னான்னு சுமந்திரத்த தசரதன் கேட்குற. லக்ஷ்மணன் வந்து என்ன சொன்னான்னா, அப்பா பண்ணது தப்பு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், கைகேயி கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, நாங்கள் இப்படியே காட்டுக்கே போய் ஒழிச்சிடுவோம்னு நினைச்சிடாதீங்கோ, திருப்பி வருவோம், எங்கள் அண்ணா ராமன் ஆள பிறந்தவர், 14 வருஷம் முடிஞ்சு எங்கள் அண்ணா வந்து பட்டாபிஷேகம் பண்ணிப்பார், நாங்கள் வந்து இப்படியே போயிடுவோம்னு நினச்சிக்காதீங்கன்னு கைகேயி அம்மாக்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரி சீதா என்னமா சொல்ற, என்னப்பா சொன்னா அப்படின்னு சுமந்திரத்தை கேட்குற. சீதா ஒன்றுமே சொல்லலை, ராமன் நமஸ்காரம் அப்பாவுக்கு தெரிவிக்கோன்னு சொல்கிறச்சே அவளும் கையெடுத்து கூப்பிட்டு கண்ணில் பல பலன்னு தண்ணியை ஊட்டாளே தவிர அவள் எதுவுமே பேசலை அப்படின்னா. இப்படி இருக்கட்டவே தசரதன் எவ்வளோ புலப்பறாருன்றத குலசேகராகுவார். பாசுரமாக 10 பாசுரம் பாடுற, தில்லை நகரத்தின் சித்திரகூடம்னு சாத்துமுறையில் 2 பாசுரம் சொல்கிறோமே, அதுக்கு முன்னாடி தசகம் 10 பாசுரம் என்ன சொல்கிறாருன்னா, என் ராமன் என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினச்சி ஒரு 10 பாசுரம் மெல்ல நைமேல் முன் தூயின்றாய், முன்னாடி உனக்கு கிங் சைஸ் பெட்டு எலவன் பஞ்சு மெட்டையாக வாங்கி போட்டிருந்தேனே அரண்மனையில், அதை விட்டுட்டு போய் இன்றி போய் வியன் காண மரத்தின் நீழல் கல்ல நைமேல் கண் துயில கற்றனையோ. இப்போ காட்டில் போய் பாறாங்கல்ல போய் படுத்துக்கிறதுக்கு எங்கப்பா கட்டுந்து வந்த, இப்ப அங்க அப்படிதானே படுத்துப்பி அந்த முள்ளெல்லாம் குத்துமே, பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடிக்கள் குருதி தோறன்ற இந்த வாயில் காப்பான் இந்த ஆர்மியில இருக்கிறவாள்லாம் வேலி வச்சிருப்பா, அந்த வேலி எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அந்த ஷார்ப்பா இருக்கும் காட்டுல இருக்கிற கல்லெல்லாம், அந்த கல்லெல்லாம் காட்டுல காட்டில் அவர் நடக்கிறதே காலில் பட்டதுன்னா ரத்தம் புலவலன்னு கொட்டும், அந்த மாதிரி காட்டு மனவாச கஷ்டத்தை அனுபவிக்கிறிய பலன்னு சொல்லி 10 பாசுரம் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் சுமந்திரர்கிட்டே சொல்ற, என்னை எப்படியான சீக்கிரம் ராமாயே தரிசைய, என்னை ராமன்கிட்ட கூட்டின்னு போய் காமிப்பா அப்படிங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கூட்டின்னு போய் ராமன்கிட்ட என்னை சேர்க்கிற வரைக்கும் நான் உயிரோட இருப்பானு தெரியாது, நான் அப்படி போயிட்டா கூட என்னோட பொணத்தையான ராமன்கிட்ட காமிப்பா, அது எனக்கு போரும், சீக்கிரம் ராமாய தரிசைய அப்படிங்கிற. இப்படி எல்லாம் சொல்ற சொன்ன உடனே சீதை எப்படி இருக்கா, அவள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாளே, கஷ்டப்படுறாள, ராஜகுமாரி ஆச்சே ஜனகராஜகுமாரி, அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை அவள் பார்த்ததே கிடையாது கேட்டதே கிடையாது அப்படின்ன உடனே சுமந்திரர் சொல்ற, கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாசா நாகாரயணி சந்திராசம் பாபு ராமஸ்ய சம்சிதா. அவளுக்கு என்ன, யாரை ஆசிரியிருக்காங்க, யானையோ புலியோ சிங்கமோ எதுக்கும் அவன் பயப்படுறது இல்லை, ஏன் அப்படின்னா கோதண்டமானியோட புஜதண்டத்தை ஆசிரிச்சிருக்கா, அதனால அவ எதுக்கு பயப்பட போறா, ராமன் இருக்கார் அவளை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு அவன் சந்தோஷமா தான் இருக்கா ராமனோட அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு சுமந்திர கிளம்புற இவ்வளவு கஷ்டத்தை கேட்ட உடனே கௌசல்யா கொஞ்சம் சபையில அன்னைக்கு இருக்கிறதே ஒரு வாரத்தை பேசல. கௌசல்யா தான் பையனை காட்டு கணப்புறா, மாட்டு பொண்ணை காட்டு கணப்புறாங்கிறப்ப ஒரு வாரத்தை பேசாத கௌசல்யா கூட இன்னைக்கு கோபத்துல தசரதனை பேசுறான். இப்ப நீங்க என்ன இப்போ இப்ப இப்ப எதுக்கு அழுதுட்டு சும்மா நான் ஏதாவது உங்களை சொல்ல போறேன்னு அழுதுட்டு நீங்க அப்படிலாம் அழாதீங்க, ஒன்னும் நீங்க இப்ப வந்து சீன் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு கௌசல்யா தசரதத்தை சொல்றான். என் பிள்ளை என்னமா காட்டு கணப்ப போச்சுன்னா இப்ப கேக்குறான், என் பையன் என்னதான் தப்பு பண்ணா அவனை போய் காட்டு கமிச்சு இப்ப உட்காந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? கொஞ்சது ஒரு இடம், அழகு ஒரு இடமா? கொஞ்சத்துக்கு கை கை அது போறேங்கோ, இங்க அழகுக்கு மட்டும் எங்க என்ன எங்க ஆத்துல வந்து அழுதுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தன்னோட சோகத்தினால பேசுறான். அப்புறம் தசரதர் வந்து இல்லம்மா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கௌசல்யை கை கூப்ப வர, கை கூப்ப உடனே நான் கௌசல்ய அந்த ரெண்டு கையையும் வாங்கி தன்னோட தலையில ஆசீர்வாதமா வச்சிருந்தாராம். அப்ப சொல்றா கௌசல்யே, இல்ல நான் ஏதோ சோகத்துல பேசிட்டேன், கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால அப்படி பேசிட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்க கூடாது. சோகம் நாளே தைரியம், சோகம் அப்படிங்கிறது சாட்னஸ், அந்த சாட்னஸ்ன்றது நம்மளோட தைரியத்தை குலைச்சிடும். தைரியம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நல்லா தைரியசாலி, ஆனா சோகப்பட்டோம்னா அந்த தைரியம் காணாம போயிடும். அது மட்டும் இல்ல, சோகோ நாசைய தேசுகிருதம், நம்ம ஏதாவது நல்ல விஷயம் கேட்டிருப்போம், இல்ல பாடம் எடுத்து படிச்சிருப்போம், டென்த்தோ பிளஸ் டூவோ படிக்கிறோம், அதுக்கு முன்னாடி நாளோ சோகம் வந்துருந்ததுன்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். சோகம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட விஷயம். அது மட்டுமா அப்படின்னா சோகோ நாசையத்தே சர்வம், எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடும் இந்த சோகம்ன்றது. நாஸ்தி சோக சமோரிப்பு, சோகத்தை மிஞ்சின எதிரின்றது இந்த உலகத்திலேயே கிடையாது. கௌசல்ய சொல்றான், சொல்லி முடிச்ச உடனே அந்த சிறத்திற்கு ஒரு ஞாபகம் வந்தது. கௌசல்யே நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன்மா, அது இத்தனை நாள் நான் யாருக்கிட்டேயுமே சொல்லது கிடையாது, என் மனதிலேயே இருக்கிற விஷயம். அது என்ன அப்படின்னா, நான் யுவராஜாவா இருக்கிறதே காட்டுக்கு வேட்டையாட போவேன். அந்த ராஜாக்கள்லாம் அவெல்லாம் சின்ன வயசுலயே அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு போய் மிருகங்களை வேட்டையாடின்னு வரணும். அப்படி ஒரு நாள் நான் போயிருக்கிறச்ச என்கிட்ட ஒரு பானம் இருந்தது. பானம்னா ஆரோ. அந்த ஆரோ எப்படின்னா, எது டார்கெட்டோ அந்த டார்கெட்லேருந்து என்ன சப்தம் வருதோ அந்த சப்தத்தை சவுண்டை வச்சுட்டு போய் அந்த டார்கெட்டை அடிக்கும். அந்த மாதிரி ஒரு பானம் வச்சிருந்தேன். என்னன்னா அதுக்கு பேர் சப்த வேதி அப்படின்னு. சப்தம் எங்கேருந்து வருதோ அந்த இடத்த போய் அந்த டார்கெட் அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பானம் இருந்தது. குளத்துல யானை தீர்ப்பம் சாப்பிட்றது, ஜலம் குடிக்கிறதுன்னு நினச்சிட்டு அந்த டார்கெட்டு யானை தான் அப்படின்னு நினச்சிட்டு அடித்தேன். பார்த்தா ஒரு ரிஷிகுமாரன் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தான். அவன் கிட்ட போய் கேட்டேன், யார்பா நீ அப்படின்ன உடனே, அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பெரிய பயம் வந்துடுச்சு, இப்படி போய் ஒருத்தன் அடிச்சுட்டோமே அப்படின்னு. அப்போ தசரதன் கேட்குறான், யாருப்பா நீ அப்படின்ன உடனே அவன் கடைசி இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நிமிஷத்தில் பேசுகிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேரும் கண்டு தெரியாதவா, அந்த கண்டு தெரியாதவாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன். அப்போ தீர்த்த தாகம், தண்ணி வேணும்னு கேட்டா, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் இங்கே சாப்பிட்டுட்டு குடத்துலேருந்து அவளுக்கு ஜலம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே இந்த ஜலத்தை எப்படியான எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துடுங்கோன்னு சொல்லி அவன் செத்து போயிட்டான். வலி தாங்கல, இந்த ஜலத்தை குடத்தை தூக்கிட்டு அந்த தசரதர் அவள் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிற, போன உடனே சத்தம் கேட்டுது, யாரோ நடந்து வரா, இவ பையன்தான் வரான்னு நினச்சிட்டு அவள் அப்பா அம்மா கண்டு தெரியாத அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்கா. சத்தம் கேட்ட உடனே, வாப்பா ஏன்பா இவ்வளோ நாடி ஆச்சு, எங்களுக்கு எவ்வளோ தாரத்தில் அம்மாவும் நானும் இருக்கோம், நீ சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வராமல் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு இவர் கேட்குறேன். கேட்ட உடனே இந்த தசரத ராஜன் வந்து யுவராஜாவாக இருக்கிறச்சு இந்த குடத்தை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க தீர்த்தம் சாப்பிடுங்க அப்படின்னா, சொன்ன உடனே அவள் அடுத்த குரல் தெரியுமோ இல்லையோ, பையன் குரல் வேற, இது வேற யாரோ குரல், யார் நீங்க அப்படின்னா, இல்லை நான் தசரத ராஜகுமாரன், அதனால நான் இங்கே வந்திருக்கேன், தீர்த்தத்தை சாப்பிடுங்கோ, என் பையன் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை முதல்ல ஜலத்தை சாப்பிடுங்கோ, நான் அப்புறம் சொல்கிறேன் பையன், இல்லை நீ பையன் எங்கேன்னு சொன்னாலே ஒழிய நான் ஜலம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னான். அதுக்கு மேலே இந்த காலத்தில் எந்த ஏதாவது பொய் சொல்லலாம், அந்த காலத்தில் பொய் அப்படின்னாலே தசரதருக்கு என்னன்னு தெரியாது, அந்த வம்சம் அப்படி அப்படின்னு உடனே சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்க பையனை அடிச்சுட்டேன் தெரியாம அப்படின்னு உடனே, இனிமேல வாழ்க்கை ஒரு ஜலம் இறங்குமா, ஒரு பொட்டு தீர்க்கம் இறங்குமா, இறங்காது, பையனே போயிட்டான் அப்படின்னா கதர்றான். அந்த பையனை எங்க கிட்ட அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி தசரதத்தை அழற அவரை கூட்டிட்டு போறேன். அம்மாவையும் அப்பாவையும் கண்ணு தெரியாத அப்பா அம்மா கூட்டிட்டு போய் அவ அந்த பையனை பார்க்க முடியாதே தவிர அந்த பையனை தொட்டு தொட்டு அழறான். அவ்வளவு கஷ்டம், புத்திர சோகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவளுக்கு வந்துடுது. வந்த உடனே இந்த பையனுக்கு சம்ஸ்காரங்கள் பண்றச்சே ஒரு திவ்யமான விமானத்துல அந்த பையன் போறத இந்த குருடான அம்மா அப்பா மட்டும் அந்த மீனை மட்டும் பாக்குற மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ற பாக்குற. தானும் இனிமேல் இவ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவளே அந்த எரியற நெருப்புல போய் உழறதுக்கு போற போற சமயத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா தசரதனை பார்த்து, தசரதா நாங்க எப்படி இப்போ புத்திர சோகத்தினால உயிரை விடுறோமோ அதே மாதிரி நீயும் புத்திர சோகத்தினாலதான் உன்னோட உயிரை விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லிட்டு அவளும் திவ்யலோகங்களுக்கு போறா. அந்த சோகம் தசரதனுக்கு இருந்துட்டே இருந்துதான். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுட்டே இருந்தது தான் மனசுல இருந்த சோகம். திடீர்னு இன்னைக்கு ஞாபகம் வரும். ஆனா ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நினைவே சுத்தமா இல்லமா. இன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. பாரு, நான் ஒரு பிள்ளைக்கு நாலு புள்ள கத்தேன், நாலுமே என் பக்கத்துல இல்ல. அந்த ரிஷியோட சாபம் தான் இது அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நாள் ராத்திரி ராமன் கிளம்பி அஞ்சாவது நாள் ராத்திரி இந்த விஷயம் நடக்கிறது. நடக்கிறதே இந்த அஞ்சு நாள் யாரும் தூங்கல, அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சு நாள் தூங்காம இருந்திருக்கா அப்படிங்கிற சோகத்தினால, அஞ்சு நாள் தூங்காம இருந்தா கௌசல்யம் தான் இன்னைக்கு தூங்கிடுறாள். முடியல, அவாட மனுஷியா இருந்தேன் தூங்கிடுறா. ஆனா தசரதருக்கு தூக்கமே வரலையா, குழப்பறாரு ராத்திரியும் இல்ல. என்ன குழப்பறா இருக்குன்னா, ஆ ராகவ மகாபாவோ, ராகவா உனக்கு பெரிய புதகண்டங்கள் இருக்குமேப்பா, எதுக்கு அப்படின்னா என்ன ஓடோடி வந்து பார்த்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுவேப்பா. நான் நீ நமஸ்காரம் பண்றதே நான் தோழி கண்டார் தோழை கண்டார்னு நானுமே அப்படிதான் பாப்பேன் அப்படிங்கிறாராம். ஆ மமாயாசனாசனா, எனக்கு தான துக்கம் அப்படின்னா முதல் காரியமா அதை தீர்த்துட்டு தான் மறுவேளை பாப்பியேப்பா. இப்ப நான் இவ்வளவு துக்கத்துல இருக்கேனே, எங்கப்பா நீ போன? எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை இப்ப கொடுத்துட்டு எங்கப்பா நீ போயிட்ட? நீ இப்போ ஒரு ஒரு கஷணம் திருப்பி நீ வந்தன்னா நான் பழையபடி இருந்து உட்காந்துருவோம்ப்பா அப்படின்னா கெஞ்சற. அவ பிராணம் போறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹா கௌசல்யே வினஸ்யாமி, ஹா சுமித்ரே தபஸ்வினி, மூணு பொண்டாட்டியை பத்தியும் நினைச்சுக்கிறார் போற காலத்துல. கௌசல்யே மகா பாக்யவதிமானி, அயோத்தியா மக்கள் தான் பாக்கியமான ஜனங்கள். ஏன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் ராமன் திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறத பார்க்க போறா. எனக்கு அவ்வளவு நாள் இருப்போன்றதுல எனக்கு போனல அப்படின்னு சொல்லி கதற்கிற கடைசி நாளில கூட ஓனவு வருது. கைகை குலபாம்சி, இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடரி மணி அப்படின்னு ராத்திரியில அழுதுட்டு தசரத சூரியன் அப்படிங்கிறது அஸ்தமிச்சு போயிடுது. தசரதனாகிய ஆலமரம் பேரோட அறுத்து உழுந்தது. தசரதன் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அது அப்ப யாருக்கும் தெரியல. அடுத்த நாள் காலத்தால எழுப்புறா தசரதனை, எழுந்துக்கவே இல்லை. நன்னா ஜலமாக தெளிச்சு எழுப்பி பாக்குறா, தெரியல போயிட்டாருன்னு தெரிஞ்சது. எல்லாரும் ஒவ்வொன்றும் அழுதா. கைகைக்கு எதிராத்துல இருக்கா அவளோட வீட்டுல. அப்ப அந்த அழக சத்தம் கேட்டது அவளும் வந்து ரொம்ப அழுதா. என்ன அப்படின்னு சொல்லி தசரதன் கடைசி கஷணத்துல என்ன நினைச்சாராம், இன்று காரணமே மிக விரும்பி நீ துறந்த வளர்ந்தனரை துறந்து ராமன் எப்படி தனக்கு இஷ்டமான அயோத்தியையை விட்டு காட்டுக்கு போனாரோ அந்த மாதிரி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். நானும் இந்த நீ துறந்த அயோத்தியாவை நானும் துறக்கிறேன்பா, எனக்கும் இந்த அயோத்தியா வேண்டாம்னு சொல்லி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். மனுகுலத்தார் தங்கள் போவே ராமா, நானும் சொர்க்கத்துக்கு போறேன்னு நினைச்சுட்டே போனாராம். போயிட்டார்ன்ற உடனே ராஜ்யம் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சர்க்கம், ஏன் ராஜ்யம் ராஜா கூட இருக்கக்கூடாதுன்னா அவனும் கிளம்புவோம் போராட்டமும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை அடிச்சு உடச்சு எல்லாம் இருக்கிறதெல்லாம் திருடின் போவோம். அந்த மாதிரி நிறைய நடக்கும். ராஜான் ஒருத்தர் இல்லைன்னா அப்படி இருக்கக்கூடாது. ராஜான் ஒருத்தர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வசிஷ்டர் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தாலும் ஆச்சரியம் பாருங்க. வசிஷ்டர் கிட்ட போய் மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்து இவர் தான் இப்போதைக்கு ஆல்டர்னேட் ராஜா அப்படின்ற மாதிரி கொடுத்து அவர் கொஞ்ச நாள்னா பரதன் வர வரைக்கும் அவர் ராஜாவா இருந்து செயல்பட்டார். அயோத்தியால எல்லாரும் கதர்றா. பரதனை அழைக்கிறதுக்கு ஆளுநர் சொன்னான், ஏன்னா ராமன் எங்க இருக்காருன்னு தெரியாது. அவர் காட்டுக்குள்ள போயிட்டு அவரை தேடுறது கஷ்டம். பரதனான ஒரு இடத்துல இருக்கான்னு தெரியும். கேகே தேசத்துலேருந்து அவன் அழைச்சிட்டு வர்றதுக்கு மனுஷியால் அனுப்பிச்சா. அங்க அனுப்பிச்ச உடனே அப்பா போயிட்டான்னா சொல்லக்கூடாது. சொல்லாம அப்பா வர சொல்ற அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறான். பரதனுக்கும் அதுக்கு முன்னாடி நாள் தசரதன் போறதுக்கு முன்னாடி நாள் சொப்னங்கள் துஸ்வப்னங்கள்லாம் வந்திருக்கு, கெட்ட கனவு, அப்பா செத்து போற மாதிரியான கனவு எல்லாம் வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. பரதன் கேட்கற என்ன அயோத்தியாலே வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு உடனே இல்ல உங்களை வர சொல்ற சீக்கிரம் அப்படிங்கிறதோட அந்த அந்த பேசுறவன் நிறுத்திட்டான். சொல்றதுக்கு சொல்ல முடியாது இல்லையோ, நம்ம இல்லாமல் ஸ்கூல்லோ காலேஜோ குழந்தை படிக்கிறதே யாராவது ஆற்றுல போயிட்டாங்கன்னா சொல்லி அழிச்சுட்டு வர வழக்கம் இல்லை, கூட்டின்னு வந்துட்டு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அதை பரதனுக்கும் பண்ணுறான். பரதனும் கிளம்பி வர கிளம்பி வரும்போது அயோத்தியா வந்து நிறைய நாள் பிரயாணம், ரொம்ப தூரம் இருக்குது கே கே தேசம் இருந்து அயோத்தியாவிலேருந்து. பரதன் வந்த பரதன் வரும்போதே சத்ருக்னன் சத்ருக்னா நம்ம அயோத்தியா வந்துட்டு அவர் உற்சாகமாக வர அப்பாவை பார்க்க போகிறோம் ராமனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனா அயோத்தியா வந்து அயோத்தியா மாதிரி இல்லையா, ஒரே துக்கத்துல போய் இருக்கு. ஒரே மக்கள்லாம் பரதனை பார்த்து சில பேர் முறைக்கிறாளாம், சில பேர் பரதனை பார்த்து அழறாளாம், யாருமே பரதன் வந்து பேசலையா தெரிஞ்சிருக்கு. அப்ப பரதனுக்கு ஏதோ என்ன ஏதோ அயோத்தியா ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் பரதனுக்கு. நேர கைகை ஆத்துக்கு போற கைகை ஆத்துல பார்த்து என்ன பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கையை விசாரிக்கிறான், சௌக்கியமா இருக்கியா, என்ன பிரயாணங்கள்லாம் என்ன நடந்ததா, அப்பா எங்க அப்பா உங்க மாமா எல்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறான். கேட்டு முடிச்ச உடனே பரதன் கேட்கிற, அப்பா எங்கம்மா சபைக்கு போன, சபையிலையும் இல்லை, சபை இத்தனை நாள் நடக்கணும், அந்த சபை நடக்கல, அப்பா எங்க போயிருக்க அப்படின்ன உடனே யாகதிகி சர்வபூதான தாங்கட்டா, எல்லா ஜீவனுக்கும் பிறந்தது பிறக்குன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ, அந்த இறப்பெல்லாம் உங்க அப்பாவும் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னோடனே பரதன் மூச்சியாயிட்டே விழுந்தான். திருப்பி எழுப்பினான். எழுப்பினதுக்கப்புறம் கேட்டா என்னமா இது அப்பா போயிட்டாரேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம அப்பா கடைசியா என்னமா சொன்னான் அப்படின்னு கேட்கறான். கேட்டச்சே உங்க அப்பா கடைசியா ஹா ராமா ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டே பிராணம் விட்டுட்டாரு அப்படின்னா, ஏன் அண்ணா இங்க இல்லையா, அண்ணா அண்ணா பக்கத்துல இருந்தா எதுக்கு இப்படி எல்லாம் கூட்ட போறேன், அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவனே இல்ல உங்க அண்ணா காட்டுக்கு போயிருக்கான், அண்ணா காட்டுக்கு போயிருக்கான்னு உடனே அடுத்த மூச்சு பரதனுக்கு, காட்டுக்கு போற அளவுக்கு ராமன் எங்க அண்ணா என்ன தப்பு பண்ணியிருக்க, ராமனா பரதாராம் சக்ஷுத்யாமபி பஷ்யதி, பெரிய பெரிய தப்பு பண்ணா நான் நாடு கடத்துறதுன்னு உண்டு, அந்த மாதிரி எங்க அண்ணா பெரிய தப்பு பண்றதுக்குன்னு பிரசக்தியே கிடையாது, எங்க அண்ணா அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாரு. பரஸ்திரீ இன்னொரு பொம்மநாட்டிய கண்ணால கூட பார்க்க மாட்டாரு எங்க அண்ணா, அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு எதுக்கு காட்டு நினைச்சிங்கன்னு உடனே கைகை சொல்றா, இல்ல நான் தான் ரெண்டு வாரம் வணங்கினேன் அப்பா கிட்ட, அது ஒரு வாரம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு இன்னொன்று 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போறது அப்படின்னு சொன்ன உடனே பரதன் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துதான். அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா என்னோட நிமித்தமா தான் ராமன் காட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே கைகையை பார்த்து ரொம்ப திட்டுற, நீ எல்லாம் அம்மாவா, நீ அம்மாவே கிடையாது, நீ காட்டுக்கு போ அப்படிங்கிறான். காட்டுக்கு போ, இல்ல இல்ல நீ காட்டுக்கு போக கூடாது, ஏன்னா நீ காட்டுக்கு போனா காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் குடும்பப்படுத்துவேன், நீ கொடுமை வஞ்சகி, நீனு குடும்பக்காரி நீ, அதனால நீ காட்டுக்கெல்லாம் போகாத, கைகை நரகம் கட்ட, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு. அதாவது எப்படி இருந்திருக்கும் கைகை, நீ சொந்த பிள்ளையே அம்மாவை பார்த்து நரகத்துக்கு போ அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னு இப்ப நம்ம தோன்றது. உடனே நான் எங்க அம்மா ஆத்துக்கு போறேன்னு சொல்லி கைகை ஆத்துல கௌசல்யாத்துக்கு போறாராம் பரதன், எங்க அம்மா அப்படின்னு உரிமையோட கௌசல்யாத்துக்கு போறாராம். கௌசல்ய பரதன் பார்க்கறா, பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணாரு பரதன். நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் கௌசல்ய சொல்றா, இதந்தே ராஜ்யகாமஸ்ய பிராப்தியம் கண்டகம், பாப்பா உனக்கு பெரிய ராஜ்யம் காத்துருக்கு, நீ ஆசைப்பட்ட ராஜ்யம் உனக்கு காத்துருக்கு அப்படின்ன உடனே பெரிய ஆலமரத்தை வேறோட வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பரதன் கீழே விழுந்தான். என்னம்மா எனக்கு அண்ணா காட்டுக்கு போறதும் எனக்கு ராஜ்யம் வேணுன்றது தான் எனக்கு ஆசையா இருக்குமா, நீங்களே இப்படி சொல்றேன், எனக்கு அப்படி கிடையாது, எங்க அண்ணா காட்டுக்கு போறது எனக்கு இஷ்டம் இருக்குமாகில் நான் இப்ப சொல்லிட்டு வர பாபங்கள்லாம் எனக்கு வந்து சேரட்டும், அந்த மாதிரி நரகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி பரதன் நிறைய சபதம் பண்றாரு. என்னென்ன பண்றாரு அப்படின்னா, தூங்குற பசுமாட்ட காலால எழுப்பினா என்ன பாபம் வந்து எந்த நரகம் போவோமோ அந்த நரகம் எனக்கு கிடைக்கட்டும், ராமனுடைய வனவாசத்துல எனக்கு இஷ்டம் இருக்குமாகில் அப்படின்னு. உபேசந்தே சயானசிய ரெண்டு கார்த்தால சாயங்காலம் விளக்கேற்ற நாளில சந்தியாந்தனம் படுற நாளில தூங்குறவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும். அத்தியம் வேதத்தை நன்னா கத்துட்டு, பிரபந்தத்தை நன்னா கத்துட்டு, சாஸ்திரத்தை நன்னா கத்துட்டு, அதை மறந்தா எவ்வளவு பாவம் வருமோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், ராமனுடைய வனவாசத்துல எனக்கு இஷ்டம் இருக்குமா. சரணாகதன் கைவிட்டா என்ன பாபம் வருமோ? ஏன்னா சரணாகதன் நம்ம கிட்ட ஒருத்தன் வந்து காலில் விழுந்து காப்பாத்துன்னு சொல்றவன நம்ம காப்பாத்தாம இருக்கக்கூடாது. வேதமே சொல்றது பத்தியம் பிரபன்னம் நப்பிரதி பிரயச்சந்தி அப்படின்னு சொல்லி காப்பாத்துன்னு வந்து விழுந்தவன எப்பேற்பட்ட அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்துல காப்பாத்தணும். நம்ம அப்படியே அப்பேற்பட்ட காப்பாத்துன்னு வரவன கைவிட்டா என்ன பாபத்தினால என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. கோர்ட்டுல பொய் சாட்சி சொன்னா என்ன நரகம் வருமோ அந்த நரகம் வரட்டும் எனக்கு ராமன் காட்டுக்கு போறது இஷ்டம் இருந்தா. பட்சபாதமா நியாயம் நியாயம் இதுதான் தெரிஞ்சு அந்நியாயத்துக்கு தீர்ப்பு வழங்குறவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. பஞ்சமகாபாதகம் பொய் சொல்றது, கள்ளு குடிக்கிறது, ஸ்வர்ணத்தை திருடுறது, இப்படி அஞ்சு மகாபாதகங்கள் சொல்லியிருக்காங்க. இதனாலையும் பண்டவனோட சேர்றது ஒரு மகாபாதகம். குரு பத்னி கிட்ட தப்பா நடந்துக்கிறது, இந்த மாதிரி பஞ்ச மகாபாதகம் பண்றவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும். ஜலத்தை அதாவது ஒரு நதியோ குட்டையோ இருக்கு, குடிக்கிற ஜலம் அது, அந்த இடத்த ஒருத்தன் பொல்யூட் பண்றான், வாட்டர் பொல்யூஷன் பண்றவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. ஏன்னா வேதமே சொல்லியிருக்கு நாத்தபுரிஷன்புரியாது. இந்த அப்சூர்னா வாட்டர், அப்புன்னா வாட்டர். இந்த வாட்டர் பாடி இப்ப ஆறோ குட்டையோ நதியோ என்ன இருக்கோ அதுல நேரம் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா மகாபாபம். அதுல பக்கத்துல வந்துதான் பண்ணணுமே தவிர டைரக்டா அந்த தண்ணியை மாசுபடுத்தக்கூடாது. அப்படி பண்றவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் அப்படிங்கிற. வரி வசூல் செஞ்சு ஒழுங்கா அந்த இப்ப ரோடு ரோட் டாக்ஸ்ன்னு வாங்குறான், ரோட் டாக்ஸ் வாங்கி ரோடு ஒழுங்கா போடணும்னா என்ன பாபம் வருமோ அதெல்லாம் பாபமா இவாளுக்கு தெரியல போல இருக்கு. அதெல்லாம் அதனால அந்த பாபம் பண்ணா என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, சிசுஹத்தி பிரம்மஹத்தி இந்த மாதிரி பாபங்கள்லாம் குழந்தையா இருக்கே அபாஷம்லாம் பண்றாளே மகாபாவம் அதெல்லாம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம், அதை போய் கொன்ற கொல்றதுங்கிறது மகாபாவம். அது மட்டும் இல்லாம பிராமணனை பண்ணா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். ராமனுடைய வனவாசத்துல எனக்கு இஷ்டம் இருக்குமா இல்லைன்னு சொன்ன உடனே கௌசல்யா புரிஞ்சு போச்சு பரதன் ரொம்ப மகாத்மா, நீ மகாத்மாவா உனக்கு நரகமே கிடையாது அப்படின்னு சொல்லி கௌசல்யா சொல்றா. சொன்ன உடனே வசிஷ்டர் வந்த வந்து பாப்பா மேல அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணணும் அப்பாவுக்கு, அதை அப்பா அதை போய் இந்த காரியங்கள்லாம் போய் செய்வோம் அப்படின்னு சொல்லி போய் காமிக்கிறா. தசரதனை என்ன கொப்பரையில் வச்சிருக்கா தைலம் துரோணி அப்படின்னு சொல்லி, நாம இப்ப ஐஸ் போட்டி வச்சுட்டு இருக்கோம் இல்லை அந்த மாதிரி அந்த காலத்துல தைலம் துரோணி என்ன கொப்பரையில் வச்சு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா அதை திறந்து காமிச்சானா பரதனுக்கு ஒவ்வொரு அழுகம் வந்துதான் அப்பா எழுந்திருக்கோப்பா அப்பா போன மாதிரியே ஃபீல் ஆனேன் அப்பா எழுந்திருக்கோப்பா அப்படின்னு சொல்லி. அப்பா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் நான் வந்திருக்கேன்ப்பா எழுந்திருக்கோ எழுந்திருக்கோன்னு சொல்றேன் ஆஹ் எழுந்துக்கல அவர் அவர் போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றேன். சொன்ன உடனே விஸ்தாரமா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி நடக்கிறது என்னென்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். சுபஸ்ரீகாரம்னு 13 நாள் பண்ணுவா, 12 நாள் காரியம் நடந்து 13 நாள் சுபம் அப்படின்னு சொல்லி சுபமா நடந்தது. நடந்ததுக்காக உடனே சபையை கூட்டினான், சபையை கூட்டி வசித்தர் சொன்ன அண்ணா காட்டுக்கு போயிட்டான், அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதனால பட்டாபிஷேகம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே பரதன் அன்னைக்கு ஜகதிஷேஷ புரோகிதம் அதாவது புரோகிதர் வசித்தரையை எதிர்த்து பேசினான். இது வரைக்கும் அவ பேசினதே கிடையாது. என்ன அப்படி எதிர்த்து பேசினான்னா ராஜ்யம்ச அகம்ச ராமஸ்ய தர்மம் பக்தம் இஹாரதி. இப்ப ரெண்டு வஸ்து இருக்கு, ராஜ்யம்னு ஒண்ணு பரதன்னு ஒரு வஸ்து, ரெண்டுமே ராமனோட வஸ்து. எப்படி அப்படின்னா இந்த ரெண்டு மைக்கு இருக்கு, ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு ஆளாது, ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு வேலை சொல்லாது, ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு அடிமையா இருக்காது. ரெண்டும் தனித்தனி வஸ்து, ரெண்டும் நம்மள மாதிரி மனுஷா யாரான யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாமே தவிர தானே தனக்கு தனக்கு இருந்துக்காது. அந்த மாதிரி ராமன் ராமனுடைய சொத்து இருக்கட்டும், பரதன்ற ஒரு சொத்து, ராஜ்யன்ற ஒரு சொத்து, சொத்தே சொத்து ஆளுமா அப்படின்னு வசித்தர கேக்குற உடனே பரதன் அங்கேயே சொல்ற சபையிலேயே யார் யாருக்கெல்லாம் ராமராஜ்யத்துல இஷ்டம் இருக்குமோ அவள்லாம் என்ன பின்தொடர்கள், நான் ராமனை திருப்பி அழைச்சிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணத்தான் போறேன் அப்படின்னு பரதன் கர்ஜனை பண்ண. கர்ஜனை பண்றதே யார் யார் கூட வந்தா அப்படின்னா எல்லா ஜாதிக்காராளையும் சொல்றார் வால்மீகி கிரமேணம் யார் யார் வந்தா அப்படின்னா பத்தர்கள் வந்தா, கம்பளம் கம்பளி சக்கரவா வந்தா, எல்லா ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே போனா நாளியாயிடும் பாதுகாப்பு செய்யணும் அன்னைக்கு. அதனால எல்லா ஜாதிக்காராளும் வந்தா ராமன்னா எல்லாரும் சேர்ந்துடுவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமனுக்காக இப்ப ரீசெண்டா அயோத்தியாக்காக எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தோம், இந்த மாதிரி ராமன் ராமன்ற ஒரு ஒரு பேருனாலேயே எல்லாரும் ஒன்று சேருவா. இப்ப எல்லாரும் வந்திருக்கேன் எதுக்காக ராமன் ஏ கிருஷ்ணனை பத்தி சொன்னா இவ்வளவு கும்பல் வருமானம் எனக்கு தெரியல, ஆனா ராமன் அப்படின்னா வந்துருவோம். அந்த மாதிரி ராமனுக்காக எல்லா ஜாதிக்காராலும் வந்தாலும் வந்து மார்க்க சம்ஸ்காரம் போற ரூட்டெல்லாம் எப்படி போட்டுட்டு போறாங்கன்னு ஒரு சொல்லுவோம். மார்க்கங்கள்லாம் எண்ணங்கள்லாம் வரவாடு ஒரு பேர் வராது, நடுவில் அங்கங்க வாட்டர் பிளான்ட் தீர்த்தம் என்ன குடிச்சிக்கலாம் குடிச்சு சாப்பிடலாம், பஸ்ஸுக்கு நிழல் குடைக்கு போடுறாரு, அந்த மாதிரி மக்கள்லாம் உட்காந்து கட்டுக்கு நிழல் குடை அப்படின்னு சொல்லி உட்காந்து கட்டுக்கான இடம்லாம் போடுறாரு. அப்படி விஸ்தாரமான மார்க்கங்கள்லாம் அமைச்சு சிங்கி பேரை படுத்துட்டு போறாரு குமனோட இடத்துக்கு. பரதன் போனாலே குமனுக்கும் பரதனுக்கும் சம்பாதம் நடக்கிறது. அது எப்படின்னா இந்த இடத்துல தான்ப்பா உங்க அண்ணாவும் கண்ணீரும் அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டா அப்படின்னு அந்த தரையை காமிக்கிற பல பல கண்ணீர் விட்ட இங்கேயா போய் எங்க அண்ணாவும் மண்ணியும் படுத்துட்டா அவ படுத்துக்க வேண்டிய இடம் எது இங்கேயா படுத்துக்கணும் ராஜகுமாரான ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அழுத ராமனுடைய ராமனோட அங்க இருந்த சமயத்துல என்ன நடந்ததோ மொத்தத்தையும் சொல்ற குமன் பரதனுக்கு. அது வால்மீகி சொல்றச்சே பரதாய அப்ரமேயாய உபோகன் கோசரா ராமனை பத்தி குகன் குகன் அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்துருக்கான் இப்ப வரைக்கும். ஆனா பரதன் பிறந்ததுலேருந்து 24 வருஷமா பார்த்துட்டே இருக்க ராமனை. அப்போ ராமன் அப்பேற்பட்ட ராமனை பத்தி குகன் ஒரு நாள் சந்திச்சன பரதனுக்கு கதை சொல்றான். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெருமாளை பத்தி யார் குழந்தை சொன்னா கூட கேட்கணும் அப்படிங்கறது இந்த விஷயத்தை காண்கிற. ஏன் பரதனுக்கு தெரியாதுன்னு ராமனை பத்தி இவர் என்ன புதுசா சொல்றாருன்னா குகன் சொன்னா கூட பரதன் கேட்டுப்பாரு. ஏன்னா ராமன் விஷயம் வேற ஏதாவது விஷயம் வந்தா கேட்டுக்க கூடாது. குஹோ ககன் கோஷரா அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே எதுக்குப்பா நீ வந்திருக்க ராமனை பிடிச்சி கொண்டுட்டு திரும்பியும் ராஜ்யத்தை உனக்கே மொத்தமா வாங்கிக்கிறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லி குகன் கேட்கிறார் பரதனை பார்த்து. அப்ப உடனே சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணாவை திருப்பி ராஜாவா பட்டாபிஷேகம் பண்றதுக்காக நான் திருப்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பரதன் சொல்றார். சொன்ன உடனே குகனுக்கு ஆச்சரியமா இருந்துதான். பெரிய விஷயம் பா நீ பண்றது தன்யஸ்தம்னா துவயாபுரியம் பஸ்யாம ஜெகதீசலே உன்ன மாதிரி மகானுபாவம் நான் பார்த்ததே கிடையாதுப்பா. ஏன் அப்படின்னா வலுவில் வந்த ராஜ்யம் உனக்கு உனக்கு ஓசியில கிடைச்சிருக்கு இந்த ராஜ்யம். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை கூட நீ ஆளமாட்டேன்னு சொல்லி பெருத்தன்மையா இருக்கியே நீ பெரிய விஷயம்ப்பா நீ பெரிய ஆள்ப்பா அப்படின்னு சொல்றாராம். எல்லா இடத்துலையும் நாம நம்ம பொதுவாக நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தோம்னா அண்ணா தம்பின்னு இருந்தா சொத்து சொத்துக்காக அண்ணா தம்பி நடுரோட்டில் சண்டை போட்டுப்பா கோர்ட்டு வரைக்கும் போவா அண்ணா குடும்பமே சந்தி சிரிக்கும். ஆனா ராமாயணத்திலேயோ சொத்து சந்தி சிரிக்கிறது யாராவது ஆளுங்கோ ஆளுங்கோ அப்படின்னு சொல்லி ராமனா பரதனா தெரியாம சொத்து சந்தி சிரிக்கிறது அந்த மாதிரி அப்படி இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணா பண்ணி இங்கதான் படுத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சபதம் பண்ணாரு பரதன் என்ன அப்படின்னா அத்தியப்பிரதி பூமோது சைஷ்யேகம் சினேசுவா இனிமேல் நானும் தரையில தான் படுத்துப்பேன். அண்ணா வனவாசம் முடிஞ்சு சரி பட்டாபிஷேக பரியந்தம் நான் பூமியில தான் தரையில தான் படுத்துப்பேன் தலகாணி வச்சுக்க மாட்டேன் கம்பளி எல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு. அது மட்டும் இல்ல எங்க அண்ணா சட்டையா போட்டு இருக்க நானும் தான் சட்டை போட்டுப்பேன் போய் ஆலம்பால கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தானும் தன்னோட முடியெல்லாம் சட்டையாக்கிக்கிறாராம். மறுநாள் காத்தால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா பரதன் தூங்கவே இல்லை. இப்ப வரைக்கும் அடுத்த நாள் படகு மூலமா கங்கையை தாண்டி போனா போனா பரத்வாஜ ஆசிரமம் பரத்வாஜர்னு ஒரு முனிவர் ரிஷி அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு வாழலாம் போறா. அயோத்தியாவே கிளம்புறது அயோத்தியாவே வருது பரதன் பின்னாடி போற பரத்வாஜர் முதல்ல போனவனே பரதனை கேட்கிற என்னப்பா உங்க அண்ணாவை கொண்டுட்டு நீயே ராஜ்யத்தை மொத்தமா எடுத்துக்கலாம் நினைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே பரதனுக்கு ரொம்ப குகன் தான் கேட்டான். குகன் வந்து வேடுவன் அவனுக்கு மனுஷனோட பேசி பழக்கம் இல்ல மிருகத்தோடயே பழகி பழகி அவன் தான் இப்படி கேட்கறான்னா எப்ப பாரு ஜபமும் தபஸ் பண்ணிட்டு இருக்க நீருமே நீர் நீர் கூட வா இப்படி கேட்பீர் அப்படின்ன உடனே இல்லப்பா உன்னோட என்ன உன்னோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்ன உடனே பரத்வாஜன் வந்திருக்கவா எல்லாருக்கும் விருந்து அந்த விருந்து எப்படின்னா அந்த விருந்தை பத்தி வால்மீகி ஆச்சரியமா வர்ணிக்கிறார். ஒரு பிராணாயாமம் பண்ணாராம் மூக்க பிடிச்சிட்டு பண்ண உடனே தேவலோகத்திலேருந்து ஸ்திரீகள்லாம் வந்தாலும் வந்து அயோத்தியாலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும் ஆயில் மசாஜ் கேரளால எப்படி ஆயில் மசாஜ் பண்றாலோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆயில் மசாஜ் அபியங்க ஸ்நானம்னு பேர். அந்த ஆயில் மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வெந்நீர்ல சூடா அவளை குளிப்பாட்டி விட்டான் தானே குடிச்சுட்டா கொஞ்சம் டயர்டாயிடுவான்னு சொல்லி அயோத்தியா மக்களுக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு இல்ல 10,000 பேர் வந்திருந்தாங்க 10,000 பேருக்கும் தனித்தனியா ஆயில் முடிச்சாச்சு தனித்தனியா வெந்நீர் போட்டு குடிக்க வச்சாலும் குடிச்சு முடிச்சாலும் எண்ணெய் வச்சு குடிச்சாலே பசிக்கும் நம்மளுக்கே அது உண்டு. அப்போ பசி பசிக்கிறதுங்கிறதுக்கு எத்தனை சாப்பாடு ரெடி பண்ணியானுமே, சாப்பாடு ரெடி பண்ற எப்படி ரெடி பண்ண அப்படின்னா மலமலையா அண்ணம் சாதமே ஒரு மலை மாதிரி இருக்கான், குழம்பு ரசம் நதி ஓடணும், குழம்பு ரசம் என்னென்ன ரசம் இருக்கும், மிளகு ரசம் எலுமிச்சம்பழ ரசம் எல்லா ரசம் ரசம்ன்றது சாத்தும் சாற்றுறது அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ வைஷ்ணவாள் தமிழ்ல சொல்லுவா. ரசம்ன்றது சம்ஸ்கிருத வார்த்தை, அதனால சாத்துனது ஓடுறதும் குழம்பு ஒரு பக்கம் ஓடுறதும் என்னென்ன குழம்பு இருந்தா எல்லா குழம்பும் இருக்கும், மிளகு குழம்பு வேற என்னென்ன வத்த குழம்பு எல்லா குழம்பும் இருக்கும், ஒரு ஒரு பக்கம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கொண்டு வாடியில கொண்டு குட்டி சாப்பிடலாமா. ரசம் டேங்க்ல வருதா, நம்மளுக்கெல்லாம் தண்ணியே டேங்க்ல ஒழுங்கா வர மாட்டேங்கிறது, அந்த மாதிரி அவளுக்கு ரசம்லாம் டேங்கர்ல வருதா, யாராவது குடிச்சு வேணும்னா வாடியில வந்து பாயச நதி ஓடி வருதும், பாயசத்திலேயே சேமியா பாயசம் ஜெம்பரிசி பாயசம் பால் பாயசம் எல்லா பாயசமும் இருக்கான். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வஸ்திரம் வஸ்திரம் எப்படின்னா சரவணா ஸ்டோர் மாதிரி குமிஞ்சு கிடக்கும், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவாவா அவாவாளுக்கு எடுத்துக்கிறாள், அவாளுக்கு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம என் நாத்தனா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறான். கட்டப்பை கொடுத்துருக்காள் அங்கேயும் கட்டப்பை அங்க பைசா இல்ல கட்டப்பைக்கு, அந்த கட்டப்பையை கொடுத்து அவாவா குமிச்சுக்கிறாளாம், என் நாத்தனா இருக்கு என் ஓர் பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாளா, எங்க மாப்பிள்ளைக்கு இதுன்னு மனுஷா மாப்பிள்ளைகள்லாம் எடுத்துக்கிறாளாம், எடுத்துட்டு எல்லாம் அந்த பையெல்லாம் வச்சுட்டு சொல்றாளாம். ராஜா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்ட, இத்தனை நாள் நம்ம அயோத்தியா அயோத்தியால இருந்தோமே இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குன்னு யாருமே சொல்லலையே, நீதி இருக்கிற இடம்லாம் ஆசிரமம், இதுதான் ஆசிரமம், நீதி இடத்துலாம் சிரமம் தான், இதுதான் ஆசிரமம். நம்ம பேசாம இங்கேயே இருந்துருவோம், அயோத்தியா அயோத்தியாவுக்கும் போக வேண்டாம், மேல ராமன் இருக்கிற சித்திரக்கூட்டத்துக்கும் போக வேண்டாம், நைவாயோத்தியாம் கமிஷ்யாம நகமிஷ்யாம தண்டகாமே குஷலம் பரதாய பரதஸ்யாஸ்து ராமாயாஸ்து ததா சுகம். பரதன் அயோத்தியால போய் ஜாம் ஜாம்னு ராஜ்யம் நடக்கட்டும் நடத்தட்டும், ராமன் காட்டுல சந்தோஷமா இருக்கட்டும், நாமெல்லாம் இங்கே இருந்துடலாம் அப்படின்னு பேசிட்டாலாம். இவாளுக்கு எல்லாம் தெரியல இதெல்லாம் ராமனுக்கு கூட வந்திருக்கிறதுனாலதான் இதெல்லாம் அப்படின்றது. இது எப்படின்னா உபன்யாசத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பத்து நாள் ராமகட்ட சொல்றோன்றதுனால நம்மளுக்கு பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறா, ரூம் எல்லாம் கொடுக்குறா, தங்கறதுக்கு யான் கொடுக்குறா, அவாத்திலேயே சாதம் எல்லாம் போடுறா, மாலை போடுறா, இதெல்லாம் ஏன் அப்படின்னா ராமாயணம் சொல்றதுக்காக. நம்ம ராமாயணம் சொல்றோம்னு வந்துட்டு யார் ஆத்துல தங்குறோமோ அவாத்துல போய் பிரிட்ஜ் எல்லாம் நோண்டிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் நம்மளை அவளை மதிக்கிறா அப்படின்னா ராமகட்ட சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக மதிக்கிறா. அந்த மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்திருக்க வாழ்னா ராமகைங்கரிய வராள் அப்படிங்கிறதுக்காக அவளை விருந்து பண்றாரு பரத்வாஜ. இப்போ அயோத்தியா மக்களுக்கே இவ்வளோ விருந்தும் இவ்வளோ கோலாகலமான ஹாஸ்பிட்டாலிட்டியும் கொடுக்குறாரு அப்படின்னா பரதன் ராஜகுமாரன் அவனுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்துருப்பார், அவனுக்கு தனியாக ஒரு சொர்க்கத்திலேயே ஆன ஒரு பிளாட்டை காமிக்கிறாரோ, அந்த பிளாட்டை காமிச்சு இங்கே போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த அந்த பிளாட் உள்ள பிளாட்டுன்னு இல்லை வில்லா, ஒரு வில்லாவையே காமிக்கிறாராம், அந்த வில்லா உள்ள ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கு, அந்த சிம்மாசனம் பார்த்த உடனே அந்த பக்கத்திலேயே பரதன் வந்து சிம்மாசனத்தில் உட்காருவார், அவர் புஷ்பம் போடலான்னு நாலஞ்சு பேர் நிற்கிறாளாம், அந்த தட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த சிம்மாசனத்தில் ராமனும் சீதைக்கும் இருக்காருன்னு நினைச்சிட்டு அந்த ராமனுக்கும் சீதைக்கும் புஷ்பத்தை போடுற. அப்போ போட்ட உடனே அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஒரு விசிறியை எடுத்துட்டு ராம் இல்லாத ராமன் சீதையை நினைச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த சிம்மாசனத்துக்கே விசிறியை வீசுற. அப்போ பரத்வாஜனுக்கு தெரிஞ்சிருந்து இவாள்லாம் அந்த அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் தேவபோகத்தில் இவர் கொண்டு வந்தது தேவபோகம், அந்த போகத்தில் மூழ்கிட்டா, ஆனால் பரதன் அந்த போகத்தையும் மிஞ்சி ராம கைங்கரியத்தில் இருக்கான்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது, ராமன் கைங்கரியத்தில் எவ்வளோ ஊன்றி இருக்கான், என்னதான் ஐடியல்னா சீரியல் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கேட்குறீங்களே, அந்த மாதிரி பரதனும் ராமகைங்கரியத்திலே இருக்கான் அப்படிங்கிறது பரத்வாஜருக்கு தெரிஞ்சது. அடுத்த நாள் கிளம்பினான், கிளம்பி மந்தாகினிங்கிற நதி வந்தது, அந்த நதி வந்து பார்த்தார் பரதன். அப்போ வரச்சேவே இந்த தேரெல்லாம் விட்டுட்டு நடந்து வரலாம், நான் தான் சொன்னேன் பெருமாள் சேவிக்கிறதுக்கே நம்ம நேராக வண்டியில் வந்து இறங்கக்கூடாது, பக்கத்து தெருவிலையோ பக்கத்து இடத்துலையோ காரையோ வண்டியோ விட்டு பெருமாளை நோக்கி நடந்து வரணும். அது சொல்றச்சே பத்தியம் பாதவதாம் வரகால கால் படைச்ச பையன் என்ன பெருமாள் கோயிலுக்கு வந்து இப்படி இந்த குழந்தை மாதிரி முன்னாடி உட்காந்துக்கணும், அதுதான் அந்த கால் படைச்ச பையன். அந்த மாதிரி பரதனும் நடந்து போறான் ராமனை பார்க்கறதுக்காக. அப்போ ராமன் பார்க்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு, சித்திரக்கூடத்துல தான் ராமன் இருக்க அப்படின்னு பரத்வாஜர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த தாபமானது அதாவது பார்க்கவே முடியலன்ற ஸ்டேஜ் போய் இப்போ தோ பாத்திர போறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ், அது சம்ஸ்கிருதத்துல பூர்வராகம் அப்படின்னு பேரு, தோ இன்னும் கொஞ்ச நாளில் அண்ணாவை பார்த்துடுவோம் அப்படின்ற மாதிரியான நிலைமை. அந்த நிலைமையில இவர் ஓடுற அண்ணாவை சீக்கிரம் பார்க்கணும் சீக்கிரம் பார்க்கணும்னு சத்ருகன் சொல்றான். அண்ணா சாந்தியா இருக்கும், நான் கொஞ்ச நாளில் பார்த்துருவோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கும், சாந்தியா இருக்கும் அப்படின்னாரான். பரதன் உடனே யாவன்ன ராமன் ரக்ஷாமி லக்ஷ்மணன் வா மகாபலம் வைதேகியம் வா மகாபாகம் மமேசாந்திர் பவிஷ்யதி. அண்ணா ராமனண்ணாவையும் லக்ஷ்மணனையும் சீதையும் பார்க்காத வரைக்கும் எனக்கு சாந்தியே கிடையாதுப்பா அப்படின்னாராம். எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா யாவன்ன சந்திர சங்காஷம் ரக்ஷாமி சுபமானம் தாது பத்மபலாசாட்சம் மமேசாம் பவிஷ்யதி. சந்திர சங்காசம் சந்திரனுக்கு ஈடான திருமுக மண்டலம் ராமச்சந்திரனுக்கு இருக்குமே, அந்த ராமனை பார்க்காத வரைக்கும் மகாபாகம் பாக்கியவதியான சீதையை பார்க்காத வரைக்கும் எனக்கு சாந்தி இருக்காது. அது மட்டும் இல்லை, ராமனை பார்க்கறது மட்டும் இல்லை, ராமனுடைய ரெண்டு திருவடிகளையும் என் தலையில வச்சுக்காத வரைக்கும் எனக்கு சாந்தி அப்படிங்கிறதே கிடையாது. யாவன்ன சரணம் பிராது பார்த்திவம் வியஞ்சனாங்கிதோ பிரகிருஷ்யாமிஷரதானே சாந்தி பவிஷ்யதி. அதை வாங்கி என் தலையில வச்சுக்காத பர்யந்தம், ராமனுடைய திருவடிகளை என் தலையில வச்சுக்காத பர்யந்தம் எனக்கு சாந்தி அப்படிங்கிறதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ வால்மீகி பரதனை போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு தன் நேரம். இப்ப இந்த கேமரா எப்படி இந்த பக்கம் இருக்கிற எப்படி பேட்ஸ்மேன் ஆடுறச்சே சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சாங்கன்னா ஃபீல்டிங்ல இருக்கிற மக்களை காட்டுவாளோ, அதாவது ஸ்டேடியத்துல இருக்கிற ஜனங்களை காட்டுவாளோ, அந்த மாதிரி இப்ப ராமன் பக்கம் கேமரா வச்சிருக்கிற வால்மீகி ராமன் எப்படி இருக்கார் சித்திரக்கூடத்துல அப்படின்னா ஆனந்தமா இருக்காராம். சித்திரக்கூட்டம்ன்றது இந்த ஊட்டி கொடைக்கானல்ன்றதை தாண்டி பெரிய ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா, பிக்னிக் ஸ்பாட்னா எல்லாரும் வந்துருக்க மாட்டா காடு, ஆனா அனுபவிக்கிறதுக்கு ஜாஸ்தியான விஷயங்கள் உண்டாம் சித்திரக்கூட்டத்துல. இன்னைக்கும் போய் பாருங்க சித்திரக்கூட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்மளுக்கு மனசு சாந்தி வேணும் அப்படின்னா சித்திரக்கூட்டத்துக்கு பிளான் பண்ணி கிளம்புங்க எல்லாரும். ஆப்ல ஒரு பத்து நாள் லீவ் கிடைக்கிறது, ஒரே தொந்தரவா இருக்கு இங்க இருந்தா, பத்து நாள் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சித்திரக்கூட்டத்துக்கு கிளம்பி போயிட்டு வரலாம். அந்த மாதிரி சித்திரக்கூடத்துல ராமன் சந்தோஷமா இருக்காராம். எப்படி இருக்காரு அப்படின்னா தீர்க்காலோஷிதா வைதேஷ்யா பிரியமாக்காங்கன்னு தீர்க்காலோஷிதா ரொம்ப நாள் சித்திரக்கூடத்துல இருக்கிறார் ராமன். எதுக்கு அப்படின்னா கிரவு கிரிவனம் பிரியா, மலை தான் ராமனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இத்தனை நாள் ராஜ்யத்திலே ஹெக்டிக்கா பஞ்சாயத்து பண்றது, மக்கள் எல்லாம் பாக்குறது அப்படின்னு எவ்வளவு ஹெக்டிக்கா இருப்பாளோ, இப்ப தான் இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஒன்றும் மனவாசம் அப்படிங்கிறப்போ என்ஜாய் பண்றதுக்கான டைம் இது. என்ஜாய் பண்றதுக்கான டைம்னா தப்பான விஷயத்துல இல்ல, இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான என்ஜாய்மெண்ட். அப்படி தீர்க்க காலமா அந்த மலையிலேயே சித்திரக்கூட்ட மலையே சுத்தி வந்துட்டு இருக்காராம். சுத்தி வந்துட்டு இருக்காருனா ராமன் மட்டும் இல்ல, சீதையோட சேர்ந்து லக்ஷ்மணன் இங்கீதம் தெரிஞ்சவர். எப்படி அப்படின்னா அண்ணா அண்ணியும் போறாங்கன்னா தனியா விட்டுருவா, அவா தனியா ஏதோ பேசிக்கிறா. நான் போய் சில பேர் முக்கியமா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கானே இன்னும் வந்து நின்று இருப்பா, இங்கீதமே தெரியாம அந்த மாதிரி இல்லையா லக்ஷ்மணன். அவா தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவளை ரெண்டு பேரையும் விட்டுருவா. அப்ப எப்படி இருக்கிறாருன்னா ராமன் வைதேசியாக பிரியமாகாங்கன்னு சீதைய சீதைக்கு பிடிக்கணும்ன்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாரன். ஏன் அப்படின்னா நம்மளுக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு வந்திருக்கா, அனுபவிக்க வேண்டிய வயசுல பிரைம் ஏஜ், அந்த ஏஜ்ல வந்து விட்டுட்டு வந்திருக்காளே, அவளை நாம சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தானும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த மலையில இருந்தாராம். அப்ப சீதைய பார்த்து சொல்ற, நராஜ்யா பிரம்சனம் சத்ரே ந சுகிருத்தி வினா பக மனோமே பாததே திருஷ்வா ரமணீயம் இமம் இரும். சீதை நீ எதுவும் கவலைப்படாதமா, ஏன்னா ராஜ்யம் நம்மளுக்கு போயிருக்கேன்னு கவலைப்படாத, அதுவும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் இருக்க முடியலையே கவலைப்படாத. ஏன் அப்படின்னா இனிமேல் இந்த மந்தாகினியே தான் உன் ஃப்ரெண்டு, இந்த மலையில இருக்கிற இந்த நேச்சர் தான் நம்மளுக்கு எல்லாருமே, இனிமேல் இங்கதான் நம்ம ராஜ்யம் பண்றோன்ற மாதிரி நினைச்சுக்கோ. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் போச்சு, இந்த பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு வந்தோன்ற ஃபீலிங்கே எனக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ ரமணீயமா இருக்கு இந்த மலையும் சரி சித்திரக்கூட்டமும் இருக்கு அப்படி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்ற. அது மட்டும் இல்லாம சீதையை கேட்கிற, வைதேகி ரமசே கச்சிதே சித்திரகூட்டே மயாசக, வைதேகி சீதை இந்த சித்திரக்கூட்டத்துல நீ நல்லா அனுபவிக்கிறியாமா, உனக்கு என்ன இந்த சித்திரக்கூட்டம் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அருகே. வைதேகி ரமசே கச்சித் சித்திரகூட்டே மயா சக. வைதேகி உனக்கு சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா இருக்காமா இந்த சித்திரக்கூட்டம், நீ இந்த சித்திரக்கூட்டத்தில் நின்னா ரமிக்கிறியா சந்தோஷப்படுறியா அப்படின்னு கேட்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்கள்தான் எல்லாம் பெரியவாழ்லாம் கடைசி காலத்துல வந்து இந்த வனவாசம்னு இருந்தாலே, வனவாசம்னா பனிஷ்மெண்ட்ல இல்ல, பட்டாபிஷேகம் யுவராஜாக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு வயசான வயசான காலத்துல காட்டுல வந்து வானப்பிரஸ்த ஆசிரமம்னு பேர் இருக்கு. முதல் பேச்சுலரா இருக்கிறதுக்கு பேரு பிரம்மச்சரிய ஆசிரமம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்லி கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சன்னியாசிரமம் அப்படின்னு நாலு ஆசிரமங்கள் உண்டு. அப்படி வானப்பிரஸ்த ஆசிரமத்துல இருக்கச்சே நம்ம மாத்து பெரியவாள்லாம் ஏன் வந்தா இங்க, இந்த காட்டுல வந்து ஏன் இருந்தான்னு இப்ப புரியுதுமா? இதமேவ அமிர்தம் பிராகு ராஜ்மிராஜய பரே, இதுதான் அவ அமிர்தம்னு கண்டா, அவளுக்கு இதுதான் டைம் பாஸ் பண்றதுக்கு கரெக்டான இடமா இருந்தது. அங்க சீதையை கூப்பிடுற சேவை ராஜ்மி அப்படின்னு கூப்பிடுற, மகாராணியேன்னு கூப்பிடுற, மகாராணியான சீதை மகாராணியா இல்லைன்னாலும் ராமருக்கு அவர் தான் மகாராணியா. அது மாதிரி எப்படி கூப்பிடுறாருன்னு பாத்துக்கோங்க சீதை சீதையா அது சொல்ற சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து அவ இறங்கி வந்தாலும் அத்த செயலாமே நிஷ்கிரமிய மைசிலியும் கோசலேஸ்வர மலையிலேருந்து ரெண்டு பேரும் இறங்கி வந்தாலும் இறங்கி மந்தாக்கினி வழியா வர மலைக்கீழே இறங்கினவனே மந்தாக்கினி நதி நதியை பார்த்துட்டு சொன்னாலாம் வாமா நம்ம ரெண்டு பேரும் போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னாலும் ஏன் காத்தால ஸ்நானம் பண்ணலையா அப்படின்னா இல்ல இல்ல அது தனி, காத்தால ஸ்நானம்ன்றது பிராத்த ஸ்நானம் தனி, இது தோணும் போதெல்லாம் குளிப்பாடம் இங்க வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனால சீதை குளிக்கிறதுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தலைமுடியை அவுத்து விட்டாடும், அதுவே மந்தாக்கினி நதி மாதிரி இருக்கும் அவ்வளோ தலைமுடி சீதைக்கு. இறங்கி ரெண்டு பேரும் குளிக்கிறாளாம், குளிச்சு ஜலக்கிரீடை பண்றான். சீதை ஜலத்தை எடுத்து பெருமாள் மேல அடிக்கிறதும், பெருமாள் எடுத்து சீதை மேல அடிக்கிறதும் நீ ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. அத வால்மீகி சொல்றச்சு உபஸ்பிருஷன் திருஷபணம் மதுமூல பலாசனா அப்படின்னு சொல்லி மூணு வேளை குடிச்சு குடிக்கணும் வேதத்துல சொல்லியிருக்கு. இது திருஷபணம் உதகோபரிசி அப்படின்னு சொல்லி காத்தால ஒரு வேளை குடிக்கணும், மத்தியானம் ஒரு வேளை குடிக்கணும், சாயங்காலம் ஒரு வேளை குடிச்சுட்டு சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு வேளை குளிக்கணும் சுவாமி அதுவே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. மாதிரி மூணு வேளை குளிக்கணும் வேதத்துல சொல்லியிருக்கு. அத வேதத்துடைய சாரமா இருக்கக்கூடிய ராமாயணம் காமிக்கிறது உபஸ்பிருஷன் திருஷவனம்னு இவாள்லாம் சீதையும் ராமனும் மூணு வேளை குளிப்பாளம், குளிச்சுட்டே இருப்பாளம், குளிச்சுட்டு திருப்பி பக்கத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்குன்னு இப்படி பார்த்தாலும் இந்த குங்குமப்பூன்னு சொல்ற மொழியோ அது ரொம்ப காஸ்ட்லி, 500 ரூபா எடுத்து போனா கூட 1000 ரூபா தான் கிடைக்கும். அந்த மாதிரி காட்டுல அதே மாதிரி குங்குமப்பூவோட மரம் நம்ம ஆற்றுல இருந்தா கூட அதை கவர்மெண்ட் கொடுத்துடணும் வந்து ரூல். ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கிற விஷயத்த நம்ம வச்சுக்க கூடாது. அதே மாதிரி மாமோ மயிலோ நம்ம ஆற்றுல வளர்த்துன்னா எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும். அந்த மாதிரி இந்த அமூல்யமான காஸ்ட்லியான குங்குமப்பூ காட்டுல சாதாரணமா இறந்து கிடக்கும். எப்படி இறந்து கிடக்கிறதுன்னா ராமனுக்கு ரிஸ்க் தேவைன்னு தெரிஞ்சு அந்த நேச்சர் எல்லாம் என்ன பண்ணுமா, அந்த குங்குமப்பூவையே ஒரு மெத்த மாதிரி அமைச்சிருக்குமா, அந்த குங்குமப்பூ மெத்தையில ராமன் சீதையும் போய் படுத்துப்பாடும், படுத்துட்டு இப்படி எல்லாம் காட்டுல வா பொழுது போக்கினா. அப்போ ஆசிரமத்துக்கு பக்கத்துல வந்தா, இவா கட்டிட்டு இருக்க குடிலுக்கு பக்கத்துல ராமன் சீதையும் வந்தா, வரச்சேவே ஒரே அபசகுணங்கள் தான், அபசகுணங்கள் இல்ல ஒரு பேட் வைப்ரேஷன் எப்படின்னா அந்த பறவை எல்லாம் அலறிந்து வானத்துல பறக்கிறதா, மிருகங்கள்லாம் பயந்துட்டு ஓடுறது என்ன அப்படின்னு லட்சுமண என்னப்பா லட்சுமணா என்னப்பா இப்படி எல்லாம் நடக்கிறது என்னன்னு கொஞ்சம் பாரு மரத்துல ஏறி அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் மரத்துல ஏறி பாக்குற, ஏறி பார்த்து மரத்துல இருந்தே சொல்ற அண்ணா மண்ணிய கூட்டிட்டு நீங்க உள்ள ரூமுக்குள்ள போங்கோ, யாரும் என்ன பார்த்து அப்படின்னு இல்ல மரத்தம்னா சைன்யத்தை அழிச்சுட்டு வரணும், ஏன்னா அயோத்தியா மக்கள் மொத்த பேரும் வரா இல்லையா, அதனால லக்ஷ்மணனுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா சைன்யத்தோட வரணும் பரதன் தெரிஞ்சது. உங்ககிட்ட இருந்து உங்களை கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தை வாங்கிட்டு போறதுக்கு தான் பரதன் வரான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கோ, அயோத்தியா சைன்யம் இருந்தா என்ன எப்பேற்பட்டவன் வந்தா என்ன, இந்த லக்ஷ்மணன் இருக்கான் எல்லாருக்கும் பொடி பொடியாக்கிடுவேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு ராமன் கிட்ட. ஆனா ராமன் இதை ரசிக்கல, ஏன்னா பரதன் என்ன எண்ணத்தோட வராதுன்னு ராமனுக்கு தெரியும். அப்ப சொல்றச்சே லக்ஷ்மணனை பார்த்து விரக்ஷாகிறாது அவரோகத்தம் குரு லட்சுமண அத்வஜகா, முதல்ல நீ மரத்துல கீழே இறக்குப்பா அப்படின்றாரு. இறங்கினதுக்கு அப்புறம் பரதன் மேல வீண் பழி சொல்லாத, அவன் வந்து என்ன எண்ணத்துல வரான்றத கொஞ்ச நாளில பாப்ப நீயே. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மணர் வாய் அடக்கிறதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டார் ராமன். என்ன அப்படின்னா, உனக்கு வேணா ராஜ்யத்துல ஆசை இருக்குன்னா சொல்லுப்பா, நான் பரதராஜ்யத்துக்கு காட்டுக்கு போறேன், நீ ராஜ்யத்தை போய் ஆளு அப்படின்னா. இதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பேசுவாருன்னு வாய் முடிவிட்டார். அப்புறம் பரதன், இப்ப பரதன் பக்கம் கேமரா வந்திருக்கிறார் வால்மீகி, வந்துட்டே இருக்கார் வேகமா ராமனை பாக்குறதுக்காக. பரதேவர் பெரிய அரசமரம் தெரிஞ்சுதான், அந்த அரசமரத்துல லோகத்துக்கே பயத்தை போக்கக்கூடியதான ராமனுடைய வில்லு தெரிஞ்சுதான். வில்லு அப்படி மாட்டி வச்சிருக்காரு மரத்து மேல, அந்த வில்லு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே பரதன் சொன்ன, சத்ருகுணா பாரு, லோகத்துக்கே ரட்சையா இருக்கக்கூடிய, லோகத்துக்கே ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய வில்லு தெரியறது அண்ணாவோடதுதான். இது இந்த ஆசிரமே இங்கதான் அண்ணா இருக்கா, ஏன்னா புகை வருது. புகை வந்ததுன்னா, ஏன்னா ராமன் உபாசனம் பண்றவர், யாகங்கள் ஆத்திலேயே ஒரு ஹோமம் பண்ணணும் டெய்லி, அதை பண்றவர், அதை பண்ணிட்டு இருக்க புகை வருது. இங்க நிச்சயமா அண்ணாதான் இருக்க. அத்ரராமி திஜ்ஞான்வா கடகா பாரணிவாம் பதா. அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே பரதனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு படகுல சமுதிரத்துல ஒருத்த மாட்டின்னா, புயல் வேற அடிக்கிறது, அவன் கரையை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்சம் நானும் இறங்கி வந்து சொல்லணும், என்னன்னா இந்த லைஃப் ஆஃப் பை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல அந்த பையன் வந்து சமுத்திரத்துல மாட்டிட்டுருவான் போட்ல, அவனுக்கு கரையே தெரியாது, நாலு பக்கமும் சமுத்திரமாவும் தெரியும். அப்போ அவனுக்கும் கரை தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப அவசப்படுவான், ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் தான் கரைன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் ரொம்ப சந்தோஷப்படும், அதை அதை அனுபவிச்சாதான் தெரியும். இந்த படத்துல காணிப்பா, அதனால சொன்னேன். அந்த மாதிரி பரதனுக்கு ஒரு சமுத்திரத்துல இருந்து கரை தெரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராமாஷ்டிரமம் ராமன் இருக்கிற இடம் தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே இப்போ ராமனை பாக்கறச்சே என்ன சொல்லணும், வால்மீகி பரதன் தன்னோட அண்ணாவாக ராமரை பார்த்த அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லல, சரி எப்படி சொல்லியிருக்க அப்படின்னா, பரதன் ராமன் என்றும் மகாவிஷ்ணு நாராயணனை பார்த்தார்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லல, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ததரிஷ பரதோ குரு அப்படின்னு தன்னோட குருவை பார்த்தார் பரதன். யார் குருன்னா ராமன், ராமன் பரதனுக்கு குருவும். அந்த குருவை பார்த்தார் அப்படின்னு சொல்ல, எப்படி இருந்தார் ராமன் அப்படின்னா, அசாபாசம் சாந்தேஹே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லைன்னு பரதன் சொன்னார் இல்லையோ, சாந்தியே உருவம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமனை பார்த்தாராம். ஏன்னா சாந்தி அப்படிங்கிறது ஒரு தன்மை, அமைதியா இருக்கிறதுக்கு பேர் சாந்தி அப்படின்னு. அந்த சாந்திக்கே சாந்தி இல்லாம போயிருக்காங்க, நம்மளோட எல்லாம் பழகி நம்ம கூட எல்லாம் பழகிட்டே இருந்து சாந்தின்னா, ஐயோ நம்ம இவர்கிட்ட இருக்கலாம் இவர்கிட்ட இருக்கலாம்னு நம்ம ஒன்னு ஒருத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். சாந்தின்னு இருக்கணும், யார்கிட்டயும் நம்மளோடலாம் அதால குடும்பம் நடத்த முடியல, கலந்து போயிட்டான். எங்க போச்சு அப்படின்னா, சித்திரகூடத்துல ராமன் இருந்தாராம், அங்க போய் தான் கெஞ்சிட்டா ராமர்கிட்ட, நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட இருந்துக்கிறேனே அப்படின்னு. அந்த மாதிரி சாந்திக்கு புகலிடமா புகலிடமா இருந்தாரா ராமன். அதிர்க சுதுர்காராம் அசுலபம், புண்ணியம் பண்ணாதவா ராமனை பார்க்க முடியாது. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஐபிஎல் ஓடுறது சீரியல் ஓடுறது அவள்லாம் பாபம் பண்ணியிருக்கா, புண்ணியம் பண்ணியிருக்க நீங்கள்லாம் ராமனையும் பார்க்குறீங்களோ ராமாயணத்தையும் கேட்குறீங்களோ, இதுல இருந்தே தெரியுது புண்ணியம் பண்ணாதவாளை தவிர வேற யாராலையும் ராமன் ராமனையோ ராமகதையோ கேட்க முடியாது. அப்படி இருக்கிற ததர்ச ஸ்ரீமந்தம் இதினபுரி சீதா சகசரம், சீதையோட மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கிற நாராயணன் பார்க்குற மாதிரி சீதையோட சேர்ந்த ராமனை பார்த்தார் பரதன் அப்படின்னாராம். அது மட்டும் இல்லாம, ராமனை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றதுங்கிறது வழக்கம் பரதனுக்கு. ராமன் தான் தெரிகிறாரே, கிட்ட போய் காலில் உழலாம் நினைச்சிட்டு, பாதோ அப்பிராப்திய ராமஸ்ய பபாத பரதோ ருதன் அப்படின்னு ராமன் காலில் தான் உழறோம்னு நினைச்சு, முன்னாடி ஒரு கல்லு தடுக்கி ராமன் காலுக்கு உழறதுக்கு முன்னாடியே கீழே உழுந்துட்டு அழுதாராம். ஏன் அழுதாரா, வலிக்கிறதேன்னு அழுத, ராமன் கால் முடிச்சுக்க முடியலையேன்னு அழுதாரு. அப்படி சொன்ன உடனே ராமன் ரெண்டு பேரையும், லக்ஷ்மணன் சத்ருகுணன் ரெண்டு பேரையும் பார்த்து, என்னடா குழந்தை இது, என்னடா ஜட்டாபாரம்லாம் போட்டுட்டு மர உரிக்கலாம், என்னடா இது நன்னாவே இல்லையே, என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, முதல்ல சௌக்கியமா இருக்கீங்களான்லாம் விசாரிக்கிறார். ராமர்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும், யார் யாருக்கிட்ட என்னென்ன விசாரிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஒரு இடத்துலையும் ராமன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே வருவார். என்ன அப்படின்னா, அப்பா எப்படி இருக்கார், அப்பா சௌக்கியமா இருக்காரா, அப்பா இருக்கிறதே நீங்க ஏன்டா இப்படி வந்தீங்களோ அப்படின்லாம் அன்பா கேட்கிறார். அது மட்டும் இல்லாம, அயோத்தியா காண்டத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கட்சி தர்க்கம்னு ஒண்ணு. கட்சி தர்க்கம்னா என்ன, எப்படி என்ன எப்படிங்கிறது, என்ன அப்படின்னா, இந்த நம்ம ராஜ்யம்லாம் நடக்கிறது, கவர்மெண்ட்லாம் நடக்கிறது, இந்த கவர்மெண்ட் எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ராமன் ஒரு சர்க்கத்துல மொத்தம் சொல்லியிருக்காரு. இதை வச்சு கவர்மெண்ட் நடத்தினான்னா ராமராஜ்யம் வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து திருக்குறள் ஞானம் சொல்றது, இந்த கட்சி சங்கத்தை ஜனாதிபதி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும், இதை பார்த்தானா அவ ஒழுங்கா நல்ல கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கட்சி சங்கத்துல என்னென்ன ராமனுக்கு பாலிட்டிக்ஸ் தெரியாது இல்ல, என்ன கேட்கிறாருன்னு பாருங்க, அம்மா எல்லாம் நல்லமா, அம்மா எல்லாம் சுத்தியமா இருக்காடா, நம்ம வட்டிக்கு புரோகிதர் நல்லா இருக்காரா சுத்தியமா இருக்காரா அப்படின்லாம் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் அரசியல் கேட்க போறாரு இனிமே ராமன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்படி நடக்கிறதா அப்படி நடக்கிறதான்னு கேட்கிற மாதிரி, இப்படி நீ பண்ணணும்பா இப்படி பண்ணணும்னு சொல்லி சீஸ் பண்ற ராமன் பரதனை பார்த்து கேட்கிறார். இன்னும் அப்பா போனாலும் பரதன் சொல்லல, முதல்ல நான் எடுத்தவொடனே நிறைய கேட்டுட்டே போறேன். என்னென்ன கேட்கிறார் அப்படின்னா, மந்திராலோசனை நடக்கிறதாப்பா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா அவங்க கவர்மெண்ட்ல, ஏன் அப்படின்னா மந்திர மூலத்தினாலதான், அதாவது நாலு பேரை கவுன்சிலிங் பண்ணாதான் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு தெரியும். அந்த மாதிரி கவுன்சிலிங் தான் நடக்கிறதாப்பா உங்க கவர்மெண்ட்ல, மினிஸ்டர்ஸோட நீ கலந்து ஆலோசனை பண்ணி பண்றியா, நீயே தாங்கோமே ஒரு முடிவு எடுக்காம ஒரு திட்டத்தை அமல்படுத்துறேன் அப்படின்னா நானே பண்ணக்கூடாது, என் பேர் வருது அப்படிங்கிறதுக்காக நானே பண்ணக்கூடாது, நாலு பேர் கிட்ட கேட்டு இதோட பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிளான் கொண்டு வரணும் அப்படின்னா அதோட நோக்கல் காரணம் கொண்டு வரணும் தெரியணுமா, ஏன்னா அதை பிளஸ் கூட்டு வச்சு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வளரக்கூடாது. சில பேர் பார்த்து அதை எழுதி வச்சுட்டே தப்பா படிக்கிறாங்க அப்படின்னு, அப்படி ஒரு கவர்மெண்ட்ல தான் நம்ம இருந்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி மந்திராலோசனை நடக்கிறதாப்பா அப்படின்னா அப்படின்னு கேட்கிற அந்த மந்திராலோசனையும் நல்ல புத்தி உள்ளவ புத்தி உள்ள மந்திரிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்றியா, மக்கள் எல்லாம் கூட்டி வந்து புத்தி ஆலோசனை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ தப்பா தான் ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற அதுக்கு அடுத்த கேள்வி. கச்சிதம் கச்சிதே மந்திரத்தே மெய்கா, ஒத்தனா கிளீன் பண்ணாம இருக்கியா, அதே மாதிரி ஒத்தனா பண்ணதுக்காக நூறு பேரை கூட்டி வச்சுட்டு ஆலோசனை கூட்டம்னு கூட்டாத, அது அனைத்தாந்தவாதமாக நூறு பேர் நூறு விஷயம் சொல்லுவான், அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு முடியாது அப்படின்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீ கொண்டு வர பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் மக்களுக்கு தெரியாம இருக்கா, ஏன்னா ரகசியமா இருக்கணும். ஒரு பிளான் கொண்டு வரா அப்படின்னா இது எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா உரி அட்டாக்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புல்வாமா அட்டாக் காஷ்மீர்ல நடந்தது, அது வந்து நடக்க போகுதுன்றது அப்படி யாருக்குன்னு யாருக்குமே தெரியாது, நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா அப்படி நடக்க போகுதுன்னு தெரியலன்னா அந்த தீவிரவாதிகள் உஷாராயிடுவோம். அதனால நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ரகசியமா வச்சுட்டு ஒரு 10-15 பேர் கொண்ட குழு அவளை மட்டும் தனியாக வச்சுட்டு நம்ம நம்மளை ஏமாற்றி அடித்த தீவிரவாதிகளை ஒரு உரிய அட்டாக் அப்படின்னு சொல்லி தான் பண்ண பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ரகசியமா வச்சுக்கணும். வெள்ள தெரிஞ்சதுன்னா கஷ்டமா போயிடுறதுனால நீ ராஜ்யத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் ரகசியமா வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கற. அது கேட்டதுக்கு அப்புறம் உன்னோட ஒற்றர்கள்னா ஒழுங்கா நம்புகிறாளா, ஒற்றர்களுக்கு ஒற்றர்கள் இருக்காளா, ஏன்னா அவன் அந்த ராஜாக்கே பைசா வாங்கிட்டு இங்க இருக்கிற ரகசியத்தை எல்லாம் விட்டுருவான், அதனால அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன் ஒற்றர்கள் ஒழுங்கா இருக்காளா ஸ்பை, அந்த ஸ்பைக்கு பை வச்சிருக்கேன் நீ அப்படின்னு கேட்கற. அதுக்கப்புறம் லகு மூலம் மகோதயம், சின்ன எஃபர்ட்டா இருக்கணும் அதோட சக்சஸ் பலன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கணும், அந்த மாதிரி காரியத்தை பண்ணியா அப்படின்னு கேட்கற. அதை வந்து மேனேஜ்மெண்ட்ல சொல்றது சிம்பிளஸ்ட் எஃபர்ட் மேக்சிமம் சக்சஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க மேனேஜ்மெண்ட் எம்பிஏ படிச்சவாளுக்கு தெரியும். அதெல்லாம் நாம எம்பிஏல படிச்சிருக்கா நானும், அதனால அதெல்லாம் பேசுறது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் ஆர்மி எல்லாம் நல்லா வச்சிருந்திருக்கியா, ஏன்னா அவளுக்கு எல்லாம் அவா தான் நம்ம ராஷ்டிரத்தை நல்லா காப்பாற்றுறாங்க. அதை மனு சொல்றதே மனு சொல்ல எந்த தேசத்துல சத்திரத்தினால அதாவது ஆயுதங்கள்னால ராஜ்யம் காப்பாற்றப்படுறதோ அந்த இடத்துலதான் சாஸ்திரம் படணும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா இப்ப சியாச்சல்ல ராணுவ வீரர்கள்லாம் நிற்கிறாங்க, எதுக்கு அப்படின்னா நாம எல்லாம் இங்க உட்கார்ந்து நிம்மதியா ராமாயணம் கேட்கிறோங்கிறதுக்காக தான் அவன் அந்த பணியிலையும் வெயிலையும் நிற்கிறா. அந்த மாதிரி நம்ம சேனைகள்லாம் நல்லா இருக்கா, ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிருக்கியா, ஏரியாவெல்லாம் அந்த பார்டர்லாம் நல்லா சேஃபா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கற. யானைகள்லாம் நல்லா இருக்கா நம்ம, ஏன்னா யானைப்பட ரொம்ப முக்கியமா ராஜா காலத்துல அந்த யானைகள்லாம் நல்லா வச்சிருக்கியா. சுரங்கப்பாதை பத்திரமா வச்சிருக்கீங்க, ஏன்னா ட்ரெயின்ல எல்லாம் போறதுக்கு எமர்ஜென்சி ஏற்றிட்டு இருக்கு, சாதாரணமா நம்ம எல்லாம் நம்மளுக்கே எமர்ஜென்சி ஏற்றிட்டு இருக்கட்டு, ராஜாவை சொல்றதுக்கு எவனா திடீர்னு வந்தாங்கன்னா தப்பிச்சு போறதுக்கு சுரங்கப்பாதையெல்லாம் தேவைப்படும், அந்த சுரங்கப்பாதையெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்கிற. இன்னொரு முக்கியமான விஷயம், எம்ப்ளாயீஸ் எல்லாம் சாலரி ஆன் டேட் கொடுக்குறியா அப்படின்னு, ஏன் அப்படின்னா ஒழுங்கா சம்பளம் 1st தேதி தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ராமரோட பாதிவி. ஏன் அப்படி கொடுக்கல என்ன அப்படின்னா 10th தேதி கொடுப்பேன், 15th தேதி கொடுப்பேன், 5 சம்பளம் தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்காம போயிடும், பிடிக்காம போய் சோப்பேரி தான் வந்துடும், அந்த சோம்பேறி தனத்தினால வர லாஸு, இப்போ சம்பளத்தை தள்ளி போட்டு இருக்கிற லாஸை விட ஜாஸ்தியா இருக்குமா? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல வர விஷயம். இதெல்லாம் ராமன் வந்து எம்பிஏல பெரிய கோல்டு மெடலிஸ்ட் போல இருக்கு, அதனால இதெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் அயோத்தியாவில் ஸ்திரீகள் பாதுகாப்பாக இருக்காளா? ஏன்னா ஸ்திரீகள் பாதுகாப்பாக இருந்தால் தான் அந்த நேஷன் வந்து ரொம்ப ப்ரைடாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல விதத்துலையும் பார்ப்பாங்க. ராத்திரியாச்சுன்னா இந்த ஊரில் நடக்கவே முடியாது, சில ஊர்லாம் இருக்கு பாருங்களா, ராத்திரியில் பகல்லையே, ஏன்னா கேங்ஸ்டர்னு சில பேர் சுற்றுவா, செய்தி போவா, வெண்ண காமிச்சு இதை கூட அது கொடுக்குமா? அது மாதிரி அந்த மாதிரி இருக்காம நம்ம தேசத்துல ஸ்திரீகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கியா? அங்கே போலீஸ் பேட்ரோல் எல்லாம் போட்டு வச்சுட்டு அவள் பாதுகாக்கிறியா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல பயிரிடுதல் விளைச்சல் தான் நல்லா நடக்கிறதா? ஏன்னா விளைச்சல்னாலதான் ரைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா ஏன் சொல்றோம் தஞ்சாவூர் அப்படின்னா, உலகத்துக்கே அங்கே தான் சாதம் போறது, சாதம் அறிவிக்கிறது அங்கே தான் போறது. அப்போது அதுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் நிறைய பைசா வாங்கலான்றது இல்லாமல் அடுத்த வாரத்து சோறு போடுறோம் இந்தியா அப்படின்ற பெருமையோடு நம்ம சுற்றலாம். அந்த மாதிரி நம்ம அயோத்தியாவில் விளைச்சல்லாம் என்ன நடக்கிறதா, அக்ரிகல்ச்சர் என்ன நடக்கிறதா அப்படின்ற இப்போ இவ்வளோ கேள்வி, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது கேள்வி, சமயம் இல்லைன்றதுனால சொல்லி சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த கட்சி தர்க்கம் அப்படிங்கிறது அயோத்தியா காலத்திலே பெரிய தர்க்கம். அப்போது கேள்வி இவ்வளோ பெரிய கேள்வி இருந்ததுன்னா பதில் அதோட பெரிதாக இருக்காங்க, மார்க் கூட 14 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 16 மார்க்கு 16 லைனாக பதில் இருக்கணும். அயோத்தியா காண்டத்திலே பெரிய சர்க்கம் கட்சி தர்க்கம், அதுக்கு அடுத்த சர்க்கத்தில் பதில் சொல்ல போகிறேன். அப்போ பதில் சொல்ல போகிற சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற கட்சி தர்க்கத்தோட பெரிதாக இருக்கணும்னா இல்லை, அயோத்தியா காண்டத்திலே இருக்கிற சின்ன சர்க்கம் கட்சி தர்க்கத்துக்கு அடுத்த சர்க்கம் பதில் சொல்ல போகிற சர்க்கம். என்ன அப்படி பதில் சொன்னார் அப்படின்னா, இவ்வளோ கேட்டே அண்ணா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா நான் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ராஜாவாக இருந்து பண்ண வேண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே இதை சொல்லி முடிச்ச கையோட உங்களையே நினைச்சிருந்து உங்களையே புத்தியில் இருந்துட்டு திரும்பி அந்த புத்தியை வெளில வர முடியாமல் உங்கள் அப்பா காலகட்டியை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னார் ராமனுக்கு. ராமன் மூர்த்தியாக கீழே விழுந்தார், கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் திருப்பி எழுந்து அழகர் நசதாக ஈஷிதும் பதும் அப்படிங்கிற சீதையால் சீதை அழற மாமனார் மேலே அவ்வளோ பக்தி, சீதைக்கு போனால் போய் சொல்லுறது எல்லாரு மாதிரியான மாமனாரும் தசரதர், சீதையும் மாமனார் மேலே அவ்வளோ பக்தியோடு இருப்பாளாம். அந்த சீதை வந்து அழுதுகிட்டே ராமன் பார்க்க முடியல, ஏன்னா கண்ணில் அவ்வளோ ஜலம் வந்து ஹஸ்பண்டை பார்க்க முடியாத அளவுக்கு அழகா ராமன் உடனே சொல்கிறார், சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா, சீதை மாமனார் இல்லாத குழந்தைய ஆகிட்டே மணி அப்படிங்கிற, பிதிரு தீனோதி லக்ஷ்மணா, அப்பா இல்லாத பிள்ளை ஆகிட்டே லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணர் பார்த்து சொல்கிறார். ஏன் இவருக்கும் தான் அப்பா போயிட்டார், ஆனால் லக்ஷ்மணர் பார்த்து உங்கள் அப்பா போயிட்டா இருப்பா அப்படின்னா தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நாளைக்கு உபன்யாசத்தில் பதில், ஒரு ஒரு உபன்யாசத்துலையும் கேள்வி பதிலுக்கிற மாதிரி அப்போ தான் எல்லாரும் வருவீங்களோ ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால நான் இவருக்குள்ளே அப்பா இவருக்கு தான் அப்பா போயிட்டார், நம்ம அப்பா போயிட்டாருன்னு சொல்லணும், ஆனால் பித்ரா பித்ரிகை நோக்கி லக்ஷ்மணா, அப்பா இல்லாத குழந்தையாகிட்டா லக்ஷ்மணா அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பரதனே பண்ணிட்டார், இருந்தாலும் தான் பண்ண வேண்டிய தர்ப்பணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நதியில் போய் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுற அயோத்தியா மக்கள்லாம் கதறினா, இன்றைக்கும் இந்த சித்திரக்கூட்டத்தில் போய் முதல் தர்ப்பணம் ராமன் அங்கெல்லாம் பண்ணுறாருன்றதுனால தர்ப்பணங்கள் நிறைய பேர் அங்கே போய் பண்ணுவாள், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி அயோத்தியா மக்கள்லாம் இதை பார்த்துட்டு கதறினா. அப்புறம் பரதன் ராமன் சம்பாதம் அவள் ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் நடக்கிறது, யாரான திருப்பி இப்போ எல்லாரும் எதுக்கு வந்திருக்கா ராமனை பார்க்கறதுக்கு, ராமனை திருப்பி ராஜ்யத்துக்கு ஐசி போனான்றதுக்காக ஒருத்தர் அதை பற்றி பேசவே இல்லையா? ஏன் அப்படின்னா சமுத்திரம் மாதிரியா ராமன், சமுத்திரம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அதோட டெப்த்து நினச்சா பயம் வந்துடும், சமுத்திரத்துக்கு நடுக்கடலில் போட்டில் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நாலு பக்கமும் கரையே தெரியல அப்படின்னா பயம் வந்துடும், பயம்ன்றதை தாண்டி பாடியிலேயே ஒரு கெமிக்கல் இம்பாக்ட் ஏற்படும், நாலு பக்கமும் அந்த உப்பு வாசனை அடித்து எடுத்து நம்மளுக்கு தலையில் சுத்தர மாதிரி இருக்கும், எஸ்கலேட்டர் ஏற்கனவே சில பேர் கலந்துக்கிறது சமுத்திரத்தை பார்த்தா என்ன வாழும், அந்த மாதிரி ராமன் சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கிட்ட இப்போ என்னென்ன பேசுறது என்ன பேசி ஒரு அழைச்சிட்டு வர்றது தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டுருக்கா. பரதன் பார்த்தேன் ஒருத்தர் பேசணும்னு இந்த பட்ஜெட்டர்லாம் கம்மனே இருக்காரு, இவர் ஏதாவது பேசி தொலைப்பாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, சரி நம்மளுக்கு தான் காரியம் ஆனும் நம்மளே போய் பேசுவோம் அப்படின்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் ராமன் கிட்ட பேசினா பரதன். என்ன பேசினார் அப்படின்னா, முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணாரு. நமஸ்காரம் பண்ணாலே ராமன் பூர்வ பாஷி, பாப்பா என்னப்பா சமாச்சாரம் சொல்லு பாரு அப்படின்னு ராமன் கேட்கிறார். கேட்ட உடனே நான் கேட்கறதுலாம் ஒரே விஷயம்தான், என்ன அப்படின்னா, சத்தியமே தாசிய பிரசாதம் கருத்து மருகசி, உங்களுடைய சேவகன் வந்திருக்கேன், என்ன நான் என்ன கேட்க போறேன், நீங்களே ராஜ்யத்துக்கு வந்து ஆளுக்கோ. இந்த ராஜ்யம் அப்படிங்கிறது ரங்கநாதனோட சொத்துக்கு அம்மா சொல்லியிருக்காளோ, அந்த ரங்கநாதனுடைய சொத்தை நீங்க கைங்கரியம் பண்ணி போய் வாழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்புறம் உடனே ராமன் என்ன கொண்டு வரேன்னா, சரி நீங்களும் இழுத்துட்டு வரேன் ராசாமி அண்ணன், இல்ல இல்ல அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், நாம எல்லாரும் சேர்ந்து அப்பாவை சத்தியத்துல வச்சிருக்கணும், அதனால நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ற. சொல்றது மட்டும் இல்லாம, நீயும் ராஜாவா இரு, நானும் ராஜாவா இருக்கேன், நம்ம ஒரு பாலிசி போட்டுக்கணும். இந்த என்ன பாலிசி அப்படின்னா, என்னடா இது ராமன் சத்தியத்துல இருக்காரு சொன்னீங்களோ, நீயும் ராஜாவா இரு, நானும் ராஜாவா இருக்கேன் ஏதோ சொல்றேன் அப்படின்னா, ராமனே சொல்ற, ஸ்வம் ராஜா பரத பல ஸ்வயம் நரானா, நீ ராஜாவா இருப்பா பரதா, யாரு அப்படின்னா அயோத்தியா ஜனங்களுக்கு நீ ராஜாவா இரு, அப்ப நானு அப்படின்னு ராமன் சொல்ற. அப்ப நீங்க என்ன அப்படின்னு பரதன் கேட்ட உடனே, நானும் ராஜாவா இருக்கேன், யாருக்கு அப்படின்னா, வன்யானா மகமபி ராஜனான் மிருகானாம், காட்டுல வசிக்கிற மிருகங்களுக்கு நான் ராஜாவா இருக்கேன். கச்சத்வம் புறவரம் புறவரம் அத்தியசம் பிரகிருத்தா, சந்தோஷமா போப்பா, நானும் ராஜாவா தான் இருக்கேன், நீ நினைச்சது சந்தோஷமா போ, நானும் சந்தோஷமா இருக்கேன், நானும் ராஜாவா உனக்கு மரத்துல இருக்கிற மிருகங்களுக்கு ராஜாவா இருக்கேன், நானும் தண்டகாவனம் தண்டகாவனம்னு தேவி ஸ்வாரஸ் சொன்னோ அந்த வாரத்துக்கு நானும் போறேன் அப்படின்னு ராமன் சொல்றாராம். அது மட்டும் இல்லாம அப்ப பரதன் கேட்கிறாராம், ராஜாங்கிறதா மந்திரின்னு ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்ன உடனே ராமன் சொல்ற, உனக்கு சத்ருகிரன் மந்திரி, அதாவது அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர், எனக்கு லட்சுமணன் அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டரா இருக்கேன், நானும் ராஜாவா இருக்கேன் அப்படின்னாராம். உனக்கு அயோத்தியா மக்கள், எனக்கு காட்டில் இருக்கிற மிருகங்கள் பட்சிகள் எல்லாத்துக்கும் நாராஜன், உனக்கு வெண்கொற்ற கொடை, எனக்கு இந்த மரத்திலேருந்து வாழக்கூடிய நடல் அப்படின்னா, உனக்கு அயோத்தியா ராஜ்யம், எனக்கு மனராஜ்யம், அதனால நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா அப்படின்னா, இருந்தாலும் பரதனுக்கு இப்படிலாம் சொன்னா வந்துப்பான், ராமனையும் நல்லாதான் வந்துப்பான்னு இருக்கிறப்போ, நீயும் ராஜா நானும் ராஜான்னு பேசலாம் வேலைக்காகல. அங்க இருந்தவரைய ஜாபாலி ஒருத்தர் இருந்த, அந்த ஜாபாலிங்கிறவர் வந்து தர்மத்திலேருந்து பேசினா ராமனை கூட்டி வர முடியாது தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே நாஸ்தீகம் பேச ஆரம்பிச்சார். இப்ப பேசுறவாளுக்கெல்லாம் முன்னாடி ஜாபாலிங்கிறவர், இப்போ கருப்பு சட்டை போட்டு சுத்தராளே, அந்த கட்சிக்காராளுக்கெல்லாம் காட்பாதர் ஜாபாலிங்கிறவர். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, தர்மம் தர்மம்னு பேசிட்டு இருக்கிய ராமா, தர்மம்னு ஏதாவது உண்டான தர்மம்னா நம்மைக்கு மாதிரி ஒரு வஸ்துவா இருக்கு, பார்க்கறதுக்கு முடியுமா தர்மம்னா, நோ தர்மம் தர்மம்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன இது அப்படியே கேட்கிறார் அவர். ஏன்னா ராமனை இப்படியே அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரீதி, அதனால அப்படி கேட்கிற. அன்னத்திய உபத்திரமும் பற்றிய தர்மம்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் பாரு தேவசமும் பண்றா, இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து பால் கொடுக்க மாட்டேங்கிறானா, போனதுக்கு அப்புறம் உருண்டை உருண்டையா தானம் பண்ணி போட்டு பக்ஷணம்லாம் பண்ணி போட்டு சொச்சியப்போ துய்யன் எல்லாத்தையும் பண்ணி போடுறா, பாரு உபத்திரவம் இதெல்லாம் இப்படி எடுத்துக்கோறானா, இருக்கிற தேவை அப்பா ஊருக்கு டெல்லிக்கோ பாம்பேக்கோ போற, அப்படி போறச்சே இங்க அப்பா கிளம்பிட்டே இருந்ததுனால அப்பாவுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு கூட்டு சாதம் போட்டா டெல்லியில இருக்கிற அப்பாவுக்கு பயிர் சொல்லாரு தானே இல்லையே, அப்போ லோகத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இங்கே அவர் சாதம் போட்டா அவருக்கு பயிர் சொல்லாருமான, என்ன இது ஞானம், இந்த புத்தகங்கள்லாம் பிராமணா எழுதி வச்சிருக்கா, அவார்டுக்காக எழுதி வச்சிருக்கா, கிரத்தாகா மேதாகி கிரத்தாகா, இதெல்லாம் அவ வைத்துக்கொள்வதற்காக எழுதிய புத்தகம் கர்த்தசாஸ்திரம் வேதம்ங்கிறதெல்லாம் நீ அதெல்லாம் நம்பாத, பிரத்யக்ஷம் எத்தராதிஷ்ட பரோட்சம் பெற்றத குரு, பிரத்யக்ஷத்துல என்ன இருக்கோ அதை நம்பி, இந்த வேதத்துல இருக்கு தர்மம் சத்தியம்ன்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வஸ்து, கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்புப்பா, ராஜ்யம் இருக்கு ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டான்னா வந்து ஆளு இல்லையா அப்படின்னு தர்மம் சத்தியம்னு ரூபு மாதிரி பண்ணாட்டி இருக்கியே அப்படின்னு ஜாபாலி கேட்கிற. கேட்ட உடனே அது அது சொல்றது இல்லாம இன்னொன்று சொல்றாரு, ரிணம் திருப்பா திருத்தி வேறு, கடனை வாங்கியாவது நெய்ய சாப்பிடணும், கடனை திருப்பி கொடுக்கலாம் பாபமாட்டே, பாபமாது புண்ணியமாது, நெய் இல்லாத சாப்பிட்றத விடவாட பெரிய பாபம் வந்து லோகத்தில், அதனால நெய்யை வாங்கி சாப்பிடணும், கடனை வாங்கி நெய்யை குச்சி சாப்பிடணும், கடனை திருப்பி கேட்டால் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னா ஜாபாலி. ராமனுக்கு ரொம்ப பாவம் வந்தது, என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நீங்க பேசுறீங்களே மகா புத்திசாலித்தனமா, உங்களை எப்படி எங்க அப்பா சபையில வச்சிட்டு இருந்தார் மினிஸ்டரா, உங்களை முதல் நாளே தூக்கி இருக்கணும் அப்படின்னாராம். ஜாபாலி தூக்கி வாய் போட்டுது, இப்போ நீங்க பேசினதுன்னவோ ரொம்ப ஞானத்தோட பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் இருக்கிறதுலே அபத்தமான விஷயம். பைத்தியம் தான் இந்த மாதிரி பேசுறீங்க, என்ன பைத்தியம் நீங்க சொன்னீங்களோ, நீங்க தான் இருக்கிறதுலே மென்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரியவாழ்லாம் நீங்க சொன்னீங்களோ இந்த கிரந்தங்கள்லாம் அவாவா வயிற்று குழப்புக்காக எழுதி வச்சிருக்கா அப்படின்னா, இப்போ பிராமணா தான் இந்த கிரந்தத்தெல்லாம் எழுதியிருக்கான்னு ஒன்று, சில பேர் வேற ஜாதியில் இருக்கிறவாடும் எழுதி வச்சிருக்கா கிரந்தங்கள்லாம், கிரந்தங்கள்லாம் புக்ஸு. அந்த புக்கை அவாயே ஃபாலோ பண்ணலாம், அவா மற்றவாளுக்கு எழுதி வச்சிருக்கா அப்படின்னா அந்த 3 மணிக்கு எழுதிக்கணும் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்காங்க, அவளுக்கு அதனால என்ன வயிற்று குழப்பு ஏற்படுறது. அவாடே 3 மணிக்கு எழுதிக்கிறா, ஏகாதசினா ஜலம் கூட இருக்காம, ஜலம் கூட சாப்பிடாம உபவாசமாக இருக்கா, அப்போ அதுலேருந்தே தெரிய வேண்டாமா அவா வயிற்று குழப்புக்காக எழுதுற அந்த புத்தகங்கள்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த தர்மம் சத்தியம்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னீங்களே, தர்மம் சத்தியம் இல்லாத சொசைட்டி எவ்வளவு கஷ்டப்படுவோம் உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, தர்மம் சத்தியம் அப்படின்னு இல்லைன்னா எவன் வேணா எவன் எவன் கொண்டாடி எவனா வச்சுக்கலாம் அப்படின்னு ஏற்படும். தர்மம் சத்தியம் இல்லாத சொசைட்டியில, ஏன்னா அதெல்லாம் தர்மம் சத்தியம்ன்றதுலாம் அவளுக்கு கிடையாது. இன்னொருத்தன் கொண்டாட்டி எனக்கும் கொண்டாட்டி இருந்துட்டு போலாம், இன்னொருத்தனுடைய நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இதனால பாபம் வருது அப்படின்னுலாம் கிடையாது. நம்ம எதாவது தர்ம சத்தியம்னா நான் நம்பாத ஆளியா, நான் வந்து திருடுவேன், என்ன வேணா பொய்தாட்சி சொல்லுவேன் கோர்ட்டில், உன் வீட்டையே சூறையாடுவேன், உன் காப்பில் இருக்கிற வாழலாம் கொலை பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன், ஏன்னா தர்ம சத்தியம் தான் இல்லையே அப்படின்னு அப்படின்னு. அதனால தான் தர்மம் சத்தியம்லாம் நம்ம நாட்டில் இன்னும் இருக்கு. நம்ம நாட்டில் இத்தனை ஜனத்தொகை இருக்கு, அத்தனை ஜனத்தொகைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ போட்டாலும் போராது. அப்ப அவாவா அவாவா சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கா? ஏன் அப்படின்னா, கோவிலுக்கு ஒரு மாமி வந்திருக்கா, இன்னொரு மாமி வந்திருக்கா, அந்த மாமி கழுத்துல ஒரு வைரல் வைரல் டாலர் வைரல் நெக்லஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு திருடி போனோம்னு நம்மளுக்கு தோணலையே. ஏன் அப்படின்னா, தர்மத்திலையும் சத்தியத்திலையும் நாம இருக்கிறதுனால தோண வைக்கல பெருமாள். இத்தனை வரைக்கும் ராமன் நம்மளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரணும்னே பண்ணல. அப்போ தர்மம் சத்தியம்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபாரின்லாம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நாம கொண்டாடுறோமே, அங்கே இருக்கிற சில விஷயத்தை நாம பார்க்கணும். அங்கே தர்மம் சத்தியம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கே 4 வயசு இருக்கலாம், 4 தடவை கல்யாணம் பண்ணிட்டவ ஒரு ஸ்திரீ 5வது 6வது இன்னொரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கு குழந்தை பத்து குழந்தைகள்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, அந்த குழந்தைகள் நான் நடு ரோட்டில் பிச்சு போர்டு போட்டுட்டு எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, நான் நடு ரோட்டில் நான் அண்ணா அடை எனக்கு பிச்சை போடுங்கன்னு போர்டில் இன்றைக்கும் பாருங்களே நடக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா, தர்மமும் சத்தியமும் அங்கே இல்லை. அதனால் அப்படின்னா அது இனமே அழிஞ்சிட்டு வரப்போகுது. அதனால தான் இப்போ கொரியான்னு நினைக்கிறேன் அந்த கண்ட்ரியில் டைவர்ஸ் ஜாஸ்தி, அத்தனை பேர் கல்யாணம் உடனே டைவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் குறைச்சல் குறைச்சல் தான் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். இப்போ ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட தாக்கத்தினால நம்ம நாட்டிலையும் அதெல்லாம் நடந்துருக்கு. அப்படி அந்த கொரியான்னு நினைக்கிறேன் அந்த கண்ட்ரியில் இப்போ என்ன ரூல் போட்டுட்டாங்கன்னா, டைவர்ஸ் ஆகணும்னா குறைஞ்சது 1 வருஷமான நேற்று இருக்கணும் அவன் ரெண்டு பேரும் அப்படின்னு. ஏன்னா அவன் கவர்மெண்ட்டுக்கு பயம் வந்துடுச்சு, நாட்டில் யாருமே தம்பதியாக இருந்தால் பாரிவுக்காரங்கன்னா நம்ம நம்மளால் ஒரு 60 கல்யாணம் 80 கல்யாணம்னு ஆச்சரியப்படுவோம். எப்படி அப்படின்னா, 60 வருஷம் 80 வருஷம் ஒரே குடும்பம் ஒன்றாவே இருந்துருக்கீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி சத்திய தர்மம் இருக்கிறது இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன முக்கியத்துவம்னு ராமன் விளையாட்டுற ஜாபாலியை போட்டு உடனே மதித்த நடுவில் உள்ள வந்து, ஐயோ ராமன் ஜாபாலியை திட்டாத, ஜாபாலியமே ஜானியிலே லோகசியாசிய கதாகதம், ஜாபாலிக்கும் தெரியும்ப்பா தர்மம் இருக்கலாம், அவரும் அத்தியனம் பண்ணவர் தான், வேதமும் தெரிஞ்சவர் தான், அவரும் 3 வேளை சத்தியாவதம் பண்ணுறவர் தான், கோவிலுக்கெல்லாம் போறவர் தான், ஏன் இப்படி பேசினார் அப்படின்னா, உன்னை எப்படியான ஐச்சிட்டு வரணுங்கிறதுக்காக பேசினார் அப்படின்னு ராமன் கிட்ட சொல்றேன். ஆனால் ராமன் திருப்பி சொல்றார், லக்ஷ்மி சந்திராதபேயாத்வா ஹிமமாத்வா ஹிமம் கெஜேது, இந்த சந்திரன் தன்னோட குடுமையை உட்டாலும் விடலாம், ஹிமவான் ஹிமாலய பர்வதம் தன்னோட கூலியை உட்டாலும் விடலாம், அதியாத சாகர வேளம் சாகர சமுத்திரம்ன்றதே ஒரு எல்லைக்கு தாண்டி வரமாட்டேங்கிறது. ஏன்னா அதுகிட்ட அவ்வளோ ஜனம் இருக்கும், அது ஒரு சத்தியத்திலே தர்மத்திலே நிற்கிறதுனால அது ஒரு கரையில் நிற்கிறது, அது கூட ஒரு சமயத்தில் சுனாமின்னு வெளில வரலாம். ஆனால் நான் பிரதிஜானம் பிரிவு, நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ண பிரதிஜையிலேருந்து மீற மாட்டேன் அப்படின்னு ராமன் சொல்லிட்டேன். அப்போ பரதன் பார்த்தேன், என்னடா அது தர்ம சத்தியம்னு பேசினாலும் வேலைக்காகல, தர்மம்னு ஒன்று இல்லை சத்தியம்னு ஒன்று இல்லைன்னு பேசினாலும் வேலைக்காகலையே ராமர்கிட்ட அப்படின்னு சொல்லி சாகும் வரை உண்ணாவிரதம். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் பரதன் தான் முன்னோடி. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் சாப்பிட்டு வந்து சாகும் வரை உண்ணாவிரதம்ன்றா, அடுத்த நாளே அப்படி சாப்பிட்றா, அடுத்த நாளே இல்லை அந்த சமயத்திலே அவள் ஜூசி கீஸ் எல்லாம் வருது. ஆனால் பரதன் இருக்கிற சாகும் வரை உண்ணாவிரதம் நிஜமான சாகும் வரை உண்ணாவிரதம். அப்படி உட்கார போகிறார் அந்த போட்டுட்டு அண்ணா திருப்பி ராஜ்யத்துக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்படி உட்கார போனவுடனே ராமன் குடிச்சு தடுத்துட்டேன். தடுத்துட்டு இந்த சாகுமரை உண்ணாவிரதெல்லாம் பிராமணாடுதான்ப்பா, நம்ம சத்ரியாடு சத்ரியாடுதான், நம்மளோட பராக்கிரமத்தினாலதான் எல்லாத்தையும் ஜெயிக்கணுமே தவிர இந்த ஐயக்கார ஐயர் மாதிரி நடுரோட்ல சாகுமரை உண்ணாவிரதம் இருப்பேன்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாராம். சரி அப்ப பரதன் பார்த்தேன், நீர் வரமாட்டேன் ராஜ்யத்துக்கு, ராமன் நீங்க வரமா வரப்போறது இல்லை, அப்ப நான் எப்படி ராஜ்யத்தை ஆடுவேன், என்னால் ஆட முடியாது அப்படின்னு. அப்ப ராமன் அப்படி சேவை நமஸ்காரம் பண்ணிட்டு ராமன் காலில் திருவடியில இந்த பாதுகையை பார்த்தாராம். அந்த பாதுகையை பார்த்த உடனே முடிஞ்சு போச்சு, ஓகே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதிரோஹாரிய பாதாரம் பாதுகையை நேம பூஜிதே ஏதேயும் சர்வ லோகத்தையே யோகக்ஷேமம் விதாசிதா. அந்த பாதுகையை பார்த்து சொன்னா, எனக்கு இந்த பாதுகையை கொடுத்தோம், இதை வச்சுட்டு நான் ராஜ்யம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ரெண்டு பாதுகையும் யோகக்ஷேமம் லோகத்துக்கே நான் நிறைய நல்லது பண்ண போகுது அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாள் அந்த பாதுகையை கொடுக்குறேன். இந்த குழந்தைதான பரவாயில்ல. இந்த இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆழ்வார் சொல்றது மரவடியை தம்பிக்கு வான்பனையம் வைத்து போய் வாழ வாழ அப்படிங்கிற தமிழ் கொஞ்சம் ஈஸியா புரியணும். என்ன அப்படின்னா, ராமன ராமன் தான் உத்தாகமாக இருக்க பரதன், பாதுகையை கொடுக்கோ பாதுகையை வச்சு காம்பிரமைஸ் ஆகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணாதான் புரியும். நம்மளுக்கு 10,000 ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறப்போ 20,000 ரூபா உள்ள செய்தியோ நிலத்தையோ அடமான வச்சாலும் 10,000 ரூபா கொடுப்பான். அப்போ ராமன் வரணும்னு எதிர்பார்த்த பரதன் பாதுகை கொடுத்தவங்க சந்தோஷமாய் காம்பிரமைஸ் ஆகி திருப்பலாம் அப்படின்னா, ராமனோட வசதி இந்த பாதுகை தெரிய சொல்லியும், ஏன்னா பணியை வச்சார் ராமன், நான் வரலப்பா எனக்கு பதிலாக இந்த பாதுகையை வச்சுட்டு ராஜ்யம் பண்ணேன் அப்படின்னு சொன்னவே ராமரை காட்டிலும் வசதியானது இந்த பாதுகைன்னு தெரிஞ்சது. அதுதான் ஆழ்வார் சொல்றது, மரவழியை மரவழியா பாதுகை மரவழியை தம்பிக்கு வான் பணையம் பணையம் வச்சார் ராமன், வான் பணையம் வைத்து போய் வானோடு வாழ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்ல. இன்னொரு ஆழ்வார் சொல்றது, பரதனுக்கு பாதுகாப்பு அரசு இருந்து பாதுகாராஜ்யத்தை கொடுத்தாராம். பரதனுக்கு பாதுகையை ரெண்டையும் கொடுத்தாராம். அந்த பாதுகையை ரெண்டையும் வாங்கிட்டார் பரதன். வாங்கிட்டு தன்னோட தலைமையில வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாராம். கிளம்பி ராமனை பார்த்துட்டே போறாராம். பாதுகையை தலைமையில வச்சுட்டு ராமன் அப்படி திரும்பி பார்த்துட்டே, நம்மெல்லாம் சன்னதியிலேருந்து இப்படி வெளில வரோம்னா திரும்பிட்டே வரும், பின்ன பின்பகுதியை காமிக்காம வரும். அது மாதிரி பெருமாளை பார்த்துட்டே இப்படி வராராம் பரதன். பரதன் போய் அயோத்தியாவை போய் இனிமேல் வசிக்க மாட்டேன்னு சொல்லி அயோத்தியாவோட அவுட்ஸ்கர்ட்ஸ், அயோத்தியாங்கிறது சிட்டி, சிட்டிக்கு வெளில நந்தி கிராமம்னு ஒரு இடத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, பாதுகைக்கு சத்திரசாமராஜிக உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி, பாதுகைக்கிட்டேயே எல்லாத்தையும் எல்லாமே ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வரோம்னா பாதுகைக்கு அந்த ப்ராஜெக்டை காமிப்பாங்க. காமிச்சு நான் ராஜ்யம் பண்ணல, ராம பாதுகைகள் தான் ராஜ்யம் பண்றது அப்படின்னு இத்தனை யுகத்துல இத்தனை வம்ச பரம்பரையில மனோமான்சாண்டா தசரதன் அஜக்னி இத்தனை ராஜாக்கள் ஆண்ட அந்த சிம்மாசனத்துல ராமனுக்கு முன்னாடியே ராம பாதுகைகள் தான் ராஜ்யத்தை பார்த்துட்டுதான். அது இப்படி பரதன் ஒரு பக்கம் போறேன், பரதன் போனதுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தெல்லாம் பாதுகை தான் நடத்துறதுன்னு சொல்லி பாத்தீங்க. அந்த பக்கம் கேமரா வச்சிருக்கு, ராமன் பக்கம் கேமரா வச்சிருக்கிறேன். ராமன் எப்படி பரதன் போறதே இருந்தாருன்னா, ராமன் சிரிச்சுட்டே பரதன் போறதை பார்த்துட்டே இருந்தாரு. சிரிச்சுட்டுன்னா சாதாரண அவர் எப்பயுமே இருக்கிற திருப்போட பார்த்துட்டே இருந்தாராம். பரதன் கொஞ்ச தூரம் போய் கண்டுக்கு தெரியாத தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அழுதானா ராமன், என்னடா அது பரதன் கேட்டு நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியலையே அப்படின்னு ருதங்குடிங்குவாம் பிரவேச ராமன் அழுதுட்டே திருப்பி தன்னோட ஆசிரமத்துக்குள்ள போனாராம். இப்போ பாதுகா ராஜ்யத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் பாதுகா ராஜ்யத்துல என்னென்ன பிரபாவம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பாதுகா ராஜ்யத்துல நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாதுகையோட பிரபாவத்தை பார்ப்போம். பாதுகா ராஜ்யத்துல தான் இந்த அயோத்தியா மக்கள் இந்த ராமாவதாரம் திருப்பி, இந்த ராமாவதாரத்துல என்ன விஷயம்னா, ராமனோட இருந்த புல்லு பூண்டு முதற்கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் ராமன் சாந்தானிக லோகம்னு ஒரு வைகுண்டம், அதுதான் நம்ம சாதுவர பாத்திரம் சொல்றோமே, அன்று சராசரங்களை வைகுண்டத்தேத்தி. சராசரம்னா ராமனோட ராமனுடைய சமகாலத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருந்ததோ, எலி இருந்தா எலிக்கும் மோட்சம், பள்ளி இருந்தா பள்ளிக்கும் மோட்சம், மனுஷா யார் யார் இருந்தாலும் அவாளுக்கெல்லாம் மோட்சமா. ஏன்னா ராமன் சீவைகுண்டத்துக்கு திருப்பி போறதே எல்லாரையும் அழைச்சிட்டு போனான். அதனாலதான் நாம இன்னைக்கு சாதுவர பாத்திரத்துல டெய்லி இந்த கோவில் சொல்றாப்புல இருக்கு, ரொம்ப பெரிய விஷயம். அன்று சராசரங்களை வைகுண்டத்தேத்தி, இப்படி இவரெல்லாம் வைகுண்டத்துக்கு ஏற்றினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவா என்ன ராமனையே டெய்லி நடத்திருந்திருக்காளா, இல்ல பக்தி இல்ல சரணாகதி பரமியாக பண்ணாளா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா 14 வருஷம் இவாள்லாம் பாதுகாராஜ்யத்துல இருந்தாலும் ராம பாதுகாராஜ்யத்துல இருந்ததுனால அவளுக்கு அவ்வளவு பெரிய பலன் கிடைச்சது அயோத்தியா மக்களுக்கு அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம ராமராஜ்யத்துல கெட்டவாளுக்கு தண்டனை சரியா வழங்கப்பட்டதான்னு கேட்டா தெரியல. ஆனா பாதுகா ராஜ்யத்துல வாதி அவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தான், வாதி அவ்வளவு நாளைக்கு பார்க்க போறோம் என்னென்ன அக்கிரமம் பண்ணா நாளைக்கு சரி நாளைக்கு இல்ல. அந்த வாதி பாதுகா ராஜ்யத்துலதான் செத்து போனான். செத்து போனான்னா ராமன் பொண்ண ஏன் அப்படின்னா பாதுகா ராஜ்யம் நடக்கிறது, பாதுகா ராஜ்யத்துல ஒருத்தனும் டெரரிஸ்டா இருக்கக்கூடாது, ராமராஜ்யத்துல கூட டெரரிஸ்டா இருந்துட்டு போயிடலாம் ஆனா பாதுகா ராஜ்யத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாதி ராவணன்லாம் பாதுகா ராஜ்யம் பாதுகா 14 வருஷம் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தது. அந்த சமயத்துலதான் ராவணன் வாதி எல்லாம் கொல்ற ராமன். அது மட்டுமா அப்படின்னா ஏன் பாதுகா ராஜ்யத்துல ஒரே இந்த நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டா நடக்கும். என்ன அப்படின்னா பாதுகா ராஜ்யத்துலதான் 14 வருஷத்துலதான் சுக்ரீவனுக்கு தன்னோட ராஜ்யம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யம் கிடைச்சது பாதுகா ராஜ்யத்துலதான். அது மட்டும் இல்ல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனதுனாலதான் ராமனுக்கே பட்டாபிஷேகம் ஆச்சு 14 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப பாதுகைக்கு எவ்வளவு பிரபாவம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல மேல வரப்போற கதையில ஒரு விஷயம், ராமன் சமுத்திரராஜனை நோக்கி தவம் பண்றேன், ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி போனோம் அதுக்கு பாலம் போட்டுக்கிறதுக்கு. சமுத்திரராஜனுக்கு 3 நாள் தபஸ் பண்ற, சமுத்திரராஜன் வரவே இல்லை. வரவே இல்ல உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே ஆக்னேய அஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து சமுத்திரத்தையே வந்தடிக்கலாம்னு பெருமாள் நினைச்சிட்டு அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டுட்டு விட்டா அந்த சமுத்திரம் கொதிக்கிறது. இந்த மாதிரி வெந்நீர் போட்டா எப்படி கொதிக்கும் அந்த மாதிரி சமுத்திரம் கொதிக்கிறது. வானங்கள் நட்சத்திரம் எல்லாம் வந்து லைட்டா இழந்துருது, அதோட சோகையும் இல்லாம எல்லாம் உலகமே ஒரு மாதிரி இருக்கு சமுத்திரத்தை இது பண்ணோம்னா. ஏன்னா இந்த நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிறது இந்த சுனாமி வல்கானிக் எரப்ஷன்லாம் நேச்சுரல் கலாமிட்டி, அதெல்லாம் நடந்ததுன்னா அந்த அந்த இடம் வந்து நார்மலா இருக்காது. இப்ப வால்கேனோ அதாவது எரிமலை பழப்ப கொப்பளிக்கிறது அப்படின்னா அந்த ஏரியா பக்கமே யாரையும் போக கூடாது கவர்மெண்ட், ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுனாமி வருதுன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவோம், சுனாமி வரப்போறது எல்லாரும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி இந்த சமுத்திரத்தை வரும். அந்த ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு ஆக்னேயாஸ்திரம் போட்டதுக்கு அந்த சமுத்திரம் ட்ரை ஆகிருக்கணும். ஆனா இங்கே இன்னைக்கும் மெரினா போனா மெரினாவோ ராமேஸ்வரமோ போனா சமுத்திரம் இருக்கே அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா பரதன் இந்த பாதுகைக்கு பூஜை பண்றான் இல்லையோ, இந்த பூஜை பண்றதே அபிஷேகம் பண்றான் அந்த பாதுகைக்கு. அந்த தீர்த்தம் இந்த சரையு நதியில கலந்து கடல்ல போய் கலக்கிறதா அந்த பாதுகையோட பிரபாவத்தினால அந்த பாதுகா ஜலம்ன்றது சமுத்திரத்துல போய் கலந்ததுனால எப்பேற்பட்ட ராமன் அந்த ராமனே அஸ்திரம் போட்டா கூட பாதுகையோட பிரபாவத்தினால அந்த சமுத்திரத்தை வத்தடிக்க முடியலை அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு 1000 ஸ்லோகம் பாதுகா ரெண்டேருக்கு கட்ட மரக்கட்டன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பாதுகைக்கு எப்பேற்பட்ட பிரபாவம் அப்படின்னு. அதே மாதிரி பரதனே ராமன் திருப்பி வரச்சே சொல்றான் இந்த தனகோஷம் தானிய கோஷம் அப்படின்னு இந்த கஜானாலாம் சொல்றாளே கவர்மெண்ட்ல, கவர்மெண்ட் கஜானால பைசாவே இல்லை பண்டே இல்லைன்னு சொல்றாளே அந்த மாதிரி இல்லையா ராமராஜ்யத்துல இல்ல பாதுகா ராஜ்யத்துல. திருப்பி ராமன் கிட்ட ராஜ்யத்தை பரதன் கொடுக்க வரச்சே இத்தனை நாள் இருந்த வெல்த்த இன்டு 10% பண்ணியிருக்கேன் பாதுகாவோட அனுகிரகத்தினால அப்படின்னு சொல்லி பாதுகா ராஜ்யத்துல 10,000 ரூபா இருந்ததுன்னா 10,000 × 10 நான் கணக்கிட வீட்டு எவ்வளவு சொல்லுவாங்க 10,000 × 10 என்ன அவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருந்துதான். ஒரு ஒரு நிதி கோஷம் தனகோஷம் தானிய கோஷம்னு நெல் 200 மூட்டை இருந்ததுதான் இன்னும் 10% பாதுகா ராஜ்யத்துல எல்லாமே எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் தானா பாதுகா ராஜ்யத்துல, சம்பளம் கம்மி ஒன்று கிடையாது இன்க்ரிமெண்ட் தானா பாதுகா ராஜ்யத்துல. ராமராஜ்யத்துல அப்படி இருந்துதான்னு கேட்டா இருந்தது, ஆனா பாதுகா ராஜ்யத்துல இன்டு 10 நம்மனா பாதுகைக்கு என்ன பிரபாவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பாதுகையுடைய பிரபாவம் என்ன அப்படின்னா திரவிடோபனிஷன் கிரேஷூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோஷயிஷ்யன் அப்படின்னு சொல்லி தேசியன் சொல்ற பாதுகாக்கிறது யார் அப்படின்னா ஆச்சாரியன் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சகாரின்னு பேர் நம்ம தலையிலாம் வைக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் அப்படின்னு. அந்த நம்மாழ்வார் எப்படி அந்த பாதுகா மூலமா நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா பெருமாள் நினைச்சுட்டாராம் நாமெல்லாம் இப்படி போய் இந்த சைட்ல நின்று பெருமாளை தேடி கேச்சு சார் இவனா வந்திருக்கான், இவன் வேதமும் கத்துக்கல திவ்ய பிரபந்தமும் கத்துக்கல என்னதான் பண்ணான், இவன் காலத்தை மொத்தம் டிவி பார்த்துட்டே ஓட்டிட்டு இருக்கானே பெருமான் நினைச்சுக்காரான். ஆனா இந்த சதாரிங்கிறவர் வந்து பாதுகாங்கிற பாதுகா தேவி அப்படி நீங்க பார்க்கக்கூடாது, நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க வரா, நீங்க அனுகிரகம் பண்றீங்களோ பண்ணலையோ நானே போறேன்னு சொல்லி சன்னதியிலேருந்து நம்ம தலைக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறான்னா அந்த பாதுகைக்கு எப்பேற்பட்ட பிரபாவம், ராமன காட்டிலும் ராம பாதுகை ஒசந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கடைசி காலத்துல நம்ம பண்ண சரணாகத்தாலா இல்லைன்னா சாதாரண மனுஷா பிரன்யாசம் பண்ணிக்காதவாளுக்கு கடைசி காலத்துல இந்த பாபங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுனால யமன்கிறவர்கள் யமனோட யமன் கிட்ட வேலை செய்யறவா நரகத்திலேருந்து வருவாளாம், வந்து கண்ணாபின்னு திட்டுவாளாம் நம்மள, நீ எல்லாம் இருக்கிற உயிரோட இருக்க தன்னாடி வா கலந்து அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவாளாம். அத சொல்றச்சே வெஞ்சொலாளர் காலதூதர் வீசு பாதம் வந்தென்மேல் விழுந்தழிந்து யானையர்ந்து வீழ்வதற்கு முன்னம்மி அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அப்படின்னு தேசிகன். அந்த வெஞ்சொலாளர்கள் கடுமையா பேசுவாளாம், கண்ணாபின்னு நம்ம பேசுற கெட்ட வார்த்தையோடு ஜாஸ்தியா பேசுவாளாம், அப்படியெல்லாம் பேசிக்கணும்ல வா நடக்கிறது வா அப்படி எழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி என்னை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு தேசிகன் இன்னொரு இடத்துல சொல்ற. அப்ப இந்த மாதிரி கூட்டிட்டு போவாளாம், வந்து கூட்டிட்டு போற திட்ட அளவுலையோ அந்த திட்டெல்லாம் நான் கேட்கக்கூடாது, நான் வேற என்ன கேட்கணும் அப்படின்னா ரங்கநாதனுக்கு ரங்கநாத பாதுகைக்கு தன்னால் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அப்படி கைங்கரியம் பண்ணதுனால ரங்கநாதன் கிட்ட அத்தியந்த கைங்கரியம் பண்றவா பாகவத்தாள் என்னை வந்து வாங்கோ பெருமாளுக்காக சீரையூட்டத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், பாதுகா சேவை பண்ணதுனால நீங்க பாதுகா சேவகர் வரணும் அப்படின்னு என்னை கூட்டிட்டு போனோம்னு தேசிகன் கடைசி காலத்துல என்ன பாதுகா சேவகர்னு எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னு வேண்டியிருந்தார். அது மட்டும் இல்ல, சரி இந்த பாதுகாப்பு பிரபாவத்தை ஒன்பது நாள் ராமாயண பண்ணியாச மாதிரி பாதுகாப்பு பிரபாவம் ஒன்பது நாள் போட்டா சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்லையா, ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா நிஸ்தேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சியாது அப்படிங்கிற இந்த பூமி அதாவது இந்த வானம் மட்டும் ஒரு லெட்டர் பேடு, நம்ம எல்லாம் லெட்டர் பேடு வச்சிருந்தோம் நோட் பேடு லெட்டர் பேடுன்னு, அந்த மாதிரி இந்த வானம் மொத்தம் லெட்டர் பேடா இருந்து சப்தார்ணவி எதி பவித்ரி மஷி பவித்ரி அப்படிங்கிற சப்தார்ணவி ஏழு சமுத்திரம் இருக்கு, அந்த ஏழு சமுத்திரத்தையும் இந்த ஓஷன்லாம் சொல்றச்சே செவன் ஓஷன் சொல்றாங்க இல்லையா, பசிபிக் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சொல்லி ஏழு சமுத்திரம் சொல்றாங்க, அந்த ஏழு சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தையும் மையா பண்ணி இந்த ஆகாசம் ஆகிற லெட்டர்ல எழுதி, சரி எழுதுறதுக்கு ஒருத்தர் சொன்னாலே எழுத முடியும் அப்படின்னா வக்தா சகஸ்திரவதனஹா அப்படின்னு சொல்லி சகஸ்திரவதனஹா புருஷஹா ஸ்வயம்சேது ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை ஆயிரம் ஆயிரம் தொடர்பா அரங்கனைக்கின்றான் அரங்கமான ஹரமந்தானேன்னு சொல்லி பெருமாள் சீவைக்கூட்டத்தில் ஆயிரம் தலை உள்ள ஆதிசேஷன் பாம்பு மேல படுத்துட்டு இருக்கான், அந்த பாம்பு ஆயிரம் தலைனாலேயும் சொல்லி யாராவது எழுதினா கூட லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா ரங்கநாதனுடைய பாதுகை, ரங்கநாதன் தான் ராமன் ராமனுடைய பாதுகையை பிரபாவத்தை எழுத முடியும்னா அப்ப கூட எழுத முடியுமான்னு தெரியலங்கிறார் தேசியன். எப்படி இப்பேற்பட்ட பெரிய ஸ்பேஸை கொடுத்து ஏழு சமுத்திரத்தையுமே மையாக்கி பேனால மை வச்சு தோசி எழுதுறது, அந்த காலம் இந்த காலத்துல அந்த ஜெல் பெண்ணு பால் பெண்ணெல்லாம் வந்திருக்கு, அந்த காலத்துல மைய தோசி எழுதுவோம், அப்படி எழுதினாலும் ஆதிசேஷனே ஆயிரம் முகத்தினால பாதுகையோட பிரபாவத்தை ஆயிரம் முகத்தினாலையும் சொன்னாலும் எழுத முடியும்னு தோணல, பாதுகையோட பிரபாவம் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறார். சில பேர் சொல்லுவா எனக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்னா இல்லை அதனால குருவை பிரதட்சணம் பண்ணணும்வா, சில பேர் சனிக்கிழமையான சனி பகவானை பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லுவா, என்ன நோ பண்ணிட்டு இருக்கா இல்லைன்னு பண்ணணும்னு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆஸ்தீகம் வளரணும் இந்த நாட்டில், ஏன்னா வேற ஒரு கட்சி ஆண்டு இருக்குங்கிறப்போ நாம் இந்த மாதிரிலாம் கோயில்லாம் சுற்றினா கோவில் இடிக்காமல் இருப்போம், அதனால அதெல்லாம் சுத்தணும். ஆனால் தேசியம் என்ன சொல்றாரு, பாதுகை ரங்கநாத பாதுகை ராம பாதுகை இருக்கு, இந்த பாதுகை கிட்ட இந்த ஒன்பது கிராமமும் சேர்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், நாமெல்லாம் இப்ப வந்து கடை கேட்கிற மாதிரி பாதுகையோட ஆணையை எதிர்பார்த்துட்டு இந்த ஒன்பது நவகிரகமும் இருக்கு, நவகிரக சுபாகிரக மண்டலி அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பது கிரகமும் பாதுகையை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். சீவை கூட்டத்துல ராம பாதுகரா ரங்கநாதனுடைய பாதுகையை கீழே வச்சிருவேன், பாதுகையை அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு இந்த ஒன்பது கிரகமும் இருக்கும். அதுல என்ன தெரியுதுன்னா நம்ம ராம பாதுகையை ஆராதனை பண்ணாலே நம்ம இந்த ஒன்பது கிரகமும் நம்மளுக்கு அனுகூலமா இருக்கும், ஏன்னா ரங்கநாத பாதுகையை நம்மளும் பண்றோம் அவனும் பண்றான், அவனையும் நாம் பகச்சிக்க கூடாது. எப்படின்னா கோயிலுக்கு ஒரு மாமா வர, இன்னொரு மாமா வர, அவரும் கோயிலுக்கு வர, நானும் கோயிலுக்கு வரவேன்றதுனால அவரோட சண்டை போட்டு பாடாம அவரும் ஒரு பாகவதன் நானும் ஒரு பாகவதன் அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு பிரிச்சா இருப்பாடும். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்களும் ராம பாதுகைக்கு கைங்கரியம் பண்றவாக்கிட்ட இந்த பக்திகளெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு. இந்த பாதுகைன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இது என்ன அப்படின்னா ரெண்டு இருக்கு, ரெண்டும் ஒரே பாதுகையா இல்ல ரெண்டும் வேற வேற விஷயமா அப்படின்னா ரெண்டும் பாதுகை தான். ஆனா ஒரு பாதுகை என்ன அப்படின்னா அனுகிரகம் பண்றதுக்குமே ஒரு உருவம் எடுத்தா இருக்கோ அதுதான் ஒரு பாதுகை. அனுகம்பா தய தை நம்ம மேல தய கிருப பண்றதுக்காக ஒரு பாதுகையும். இன்னொரு பாதுகை எதுக்கு என்ன, அனுகிரகம் மட்டும் பண்ணா போருமான அனுகிரகம் பண்ணிட்டு இவன் தப்பு பண்றான் அப்படிங்கிறதுக்காக அனுகிரகமும் பண்ணுவேன் தப்பு பண்ணுவேன் தண்டிக்கவும் தண்டிக்கன்னு இல்லையா. அந்த பாதுகாப்பு ஒன்னு அனுகிரகம் பண்றதுக்கு, இன்னொன்னு பொறுத்துக்கிறதுக்கு, நம்ம பண்ற தப்பெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு ரெண்டு பாதுகை அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு சாஸ்திரத்துல 1000 ஸ்லோகம் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட முடியுமா? நான் பாதுகாப்பு சாஸ்திரம் எடுத்தா அதுவே 9 நாள் சொல்லி சொல்ல முடியாத விஷயம் பாதுகைக்கு இருக்கிற பிரபாவம். அது மட்டும் இல்ல பாதுகாப்பு சாஸ்திரத்துல இன்னொரு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. கிருஷ்ணாவதார் கொஞ்சம் சப்ஜெக்ட் டைவர்ட் ஆகி போறேன், பாதுகாப்பு அப்படின்றதுனால சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த கோகுலத்துல மதுரையில எல்லாம் இந்த ஸ்திரீகள் எல்லாம் சுத்திட்டே இருப்பாங்க, கோபியர் கொஞ்சம் பிரமண அதான கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் திடீர்னு இந்த அவர் கொஞ்சம் சாடிஸ்ட். எப்படி அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு காணாம போவோம் இவெல்லாம் கொஞ்சம் ஏமாந்து கதறட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஆள் கிருஷ்ணன். ராமன் அப்படி கிடையாது, அதனாலதான் மனத்துக்கினியான் அப்படின்னு ராமன் ஆண்டாள் சொன்னான். என்னதான் கிருஷ்ணன் லவ் பண்ணாலும் ராமன் மேலதான் எக்ஸ்ட்ரா லவ். அந்த மாதிரி மனத்துக்கு நீ அந்த ராமன் சொன்னதுக்கு என்ன காரணம்னா கிருஷ்ணன் கொஞ்சம் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவேன் சாடிஸ்டா நடத்துப்பார். சாடிஸ்டா நடத்துக்காருமே இருக்குன்னா அவ்வளவு பக்தி இருந்தாலும் டெஸ்ட் பண்றதுக்காகவே தவிர சாடிஸ்ட் கிடையாது பொதுவா. அப்படி என்ன பண்ணுவாரோ திடீர்னு விளையாடிட்டே இருப்பார் அந்த கோபிகைகளோட, விளையாடிக்கிட்டே இருந்துட்டு காணாம போயிடுவார். எங்க போனாலும் வாழலாம் தெரிஞ்சுக்கவே முடியாதான். எங்க மாயமா போயிட்டாரு தானா காணாம போவார், திடீர்னு தானே வருவார். அந்த மாதிரி வீலே எல்லாம் பண்ணுவார் கிருஷ்ணன். அப்படி இருக்கிறதே கிருஷ்ணனை மாட்டி விடுறது யாரு அப்படின்னா பக்தாள் பக்கம் பறிஞ்சு பேசுறதுக்கு யார் வருவா அப்படின்னா பாதுகா வருவோம். என்ன பண்ணுவா அப்படின்னா கிருஷ்ணன் என் யாருக்கு காணாம மறைஞ்சு போனான்னா அவன் எப்படி காணாமல் இன்விசிபிளாக நடந்துதானே போவான். அப்போ நடக்கிறதே இந்த பாதுகையோட அடிச்சுவடு. எப்படின்னா பெருமாள் காலில் சங்கரக்கரங்கள்லாம் முடிச்சு இருக்கும் காலில், அந்த பாதத்தை கீழே வச்சோம்னா பதியும் ஒன்றியும் நம்ம செருப்போட தடமே பதியும் மண்ணில் எல்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி இந்த சங்கரக்கரம் பதிச்சிருக்கு அப்படின்ற அந்த பாதுகையினால்தான் இந்த சங்கரக்கரம்லாம் பதியும். அப்படி பதிய சேர்ந்து கோபிகைகளுக்கெல்லாம் கூட்டு பாதுகாதேவி காமிச்சிருவாங்க. அந்த பேர் இப்படிதான் தாசாமி நடந்து போயிருக்கேன் அவங்க விடாத உன்னை புடி அப்படின்னு கோபிகைகளுக்கெல்லாம் அந்த பாதுகை. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெருமாளை நாம பெருமாளை தேடணும் அப்படின்னா பெருமாளை தேட விடாம பெருமாளை நமக்கு நாம நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது பாதுகாதேவி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். பாதுகா ராஜ்யத்துல இல்லாததுனாலதான் தசரதன் ஸ்வர்க்கத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் பார்த்தோம், ராமராஜ்யத்துல இருக்கா அவ பாதுகா ராஜ்யத்துலயும் இருக்கா. இந்த பாதுகா ராஜ்யத்துல இருந்ததுனால இவா எல்லாரையும் வைகுண்டம் நண்டு சராசரங்களை வைகுண்டத்தை எண்ணி அருள் பெருமாள் ஊர் பேர் தெரியாத மனுஷாலும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க மொத்த அப்பாவை விட்டுட்டாரு. என்ன இது, என்ன இது ராமாவதாரம்னு கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அது இந்த தேசியன் பதில் சொல்ற, அவர் பாதுகா ராஜ்யத்துல இல்லையே, ஒரு நாளாவது பாதுகா ராஜ்யத்துல இருந்தா அவர் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பார் பெருமாள். ஆனா அவர் பாதுகா ராஜ்யத்துக்கு முன்னாடியே போயிட்டாருன்றதுனால அவருக்கு சொர்க்கலோகம் தான் கிடைச்சது. சொர்க்கலோகம் அப்படின்னா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் சொர்க்கத்துல போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. எப்படி அப்படின்னா நம்ம இந்த பன்சி டி அப்படின்னு ஒண்ணு இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல எல்லாம் உண்டு. என்னன்னா நம்ம கார்டு கையில ஒரு கார்டு கொடுத்துருவோம், அந்த கார்டுல நம்ம ஒரு 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம்னா அங்க இருக்கிற வஸ்து எல்லாத்தையும் இந்த 2000 ரூபாய் எவ்வளவு காலியான வரைக்கும் அந்த அங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையும் ஆடலாம். காலி ஆயிடுச்சுன்னா வெளில கொடுத்து தொடச்சிடுவோம், முடிஞ்சிட்டு இல்ல பேலன்ஸ் 0 தானே வெளில போட்டோம். அந்த மாதிரி சொர்க்கம்லாம் எப்படின்னா நம்ம பட்ட புண்ணியங்கள்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளை நல்லா மதிப்பா ஆகும் நல்லா சாப்பிடுங்கோ அப்படி இல்லாம மதிப்பாடே தவிர எல்லாம் 0 பில் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா வெளில போடாமல் தொடச்சிடுவாங்க, கீழே திரும்பி பூரா வச்சுக்கே தொடச்சிடுவாங்க. அதனால சொர்க்கமும் ஒரு விதமான நரகம் தான், ஏன்னா நிலையா கிடையாது. புண்ணிய காலி ஆயிடுச்சுன்னா கீழே தொடச்சிடுவான்றதுனால அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறா அது நரகம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனை தர தரன்னு பிடிச்சி அழிச்சிட்டு போய் ஜெயில போடுறா அது நரகம். இன்னொருத்தரை நல்லா சாஃப்டா போலீஸ் வந்து ஆத் வாசல்ல நின்று வாங்கோ உங்களை ஜெயிலு கழிச்சிட்டு போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் இந்த ஜெயில் கம்பெனி எல்லாம் ஸ்வர்ணத்திலேயே ஸ்வர்ணமா கோல்டாலேயே ஒரு ஜெயில் பண்ணி வச்சிருந்தா இப்படியோ ரெண்டு ஜெயில் பிடிக்கலாம், என்ன பெருமைப்பட்டுக்கலாம், நான் கண்டதே இல்லை இருக்கேன் பெருமைப்பட்டுமானே. அந்த மாதிரி இந்த ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது அங்க போனாலும் துக்கம் தான், நில் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் கீழே படுத்திடுவான் அப்படிங்கிறதுனால தசரதனுக்கே சொர்க்கம் தான் கிடைச்சது. ஏன்னா அவர் பாதுகா ராஜ்யத்துல இல்லாததுனால அப்படின்னு இந்த பாதுகா பிரபாவத்தை நிறைய சொல்லிட்டே போனா டைம் ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு குசலவான் மேற்கொண்டு ஆரண்ய காண்டம் காட்டுல போய் ராமன் சீதையை பறி கொடுத்துட்டு எப்படி தவிக்க போறாருன்றத நம்ம எல்லாம் குசலவாள் தானம் பண்ணுவா நாம கேட்போம். ஜானகீகாந்த ஸ்மரணம் கவிதார்க்கி சிம்மாய கல்யாண பிரசாரணை சிவதேவக்கரேசாய வேதாந்தபுரவே நமஹ. விஷத்யாஜ்ஞான நிகிரபதி ஜாலபுத்த சபா சௌபாகியான சரச கவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதரகலா ஜனதலதி கரோத்து க்ஷேமம் கவிகதக கண்டீரவ குருஹூ.